శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం మయగ్రీవం ఉపాస్మకే. లక్ష్మీనాథ సంహారంభ చాముల మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మే అస్మద్గురోర్భగవతోస్య దయేక సింధోః రామానుజస్తు చరణౌ శరణం ప్రపద్యే. యత్ పదాంబూరుగధ్యాన విధ్వస్తా శేష కల్మషః వస్తుపయాహం యామునేయం నమామితం. ఇది நிறைய தண்ணியும் சொல்லலாம் ஆக்சுவலா. இதெல்லாம் ஆமா, ஏதாவது பாஷக்காரருக்காக ஒண்ணு, பேசிக்காக ஒண்ணு, நாங்க அது மட்டும் முப்பத்தி ஒன்னு ஆறாவது அத்தியாயத்துல 31 சாண்டிங்காக ஒரு 10 ஸ்லோகம் சாண்ட் பண்ணலாம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் భజత్యేకత్వమాస్థితః సర్వథా వర్తమానోపి స యోగీ మయి వర్తతే ఆత్మౌపమ్యేన సర్వత్ర సమం పశ్యతి యోర్జున. సుఖం వా యది వా దుఃఖం సయోగీ పరమో మతః అర్జున ఉవాచ. యోయం యోగస్త్వయా ప్రోక్తః సామ్యేన మధుసూదన ఏతస్యాహం న పశ్యామి. చంచలత్వాస్థితిం స్థిరాం చంచలం హి మనః కృష్ణ ప్రమాథి బలవదృఢం. తస్యాహం నిగ్రహం మన్యే వాయోరివ సుదుష్కరం. శ్రీ భగవానువాచ. అసంశయం మహాబాహో మనో దుర్నిగ్రహం చలం అభ్యాసేన తు కౌంతేయ వైరాగ్యేన చ గృహ్యతే. అసమ్యతాత్మనా యోగో దుష్ప్రాప ఇతి మే మతిః. దుష్ప్రాప ఇతి మే మతిః. దుష్ప్రాప ఇతి మే మతిః. பஷ்யாத்மனா துயததா. சக்யோ வாப்துமுபாயதஹ. அர்ஜுன உவாச. அயதி ஶ்ரத்தயோ பேதோ. யோகாச்சலித மானசஹ. அப்ராப்ய யோக சம்சித்திம். காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. கச்சின்னோ பய விப்ரஷ்டஹ. சின்னாப்ரமிவ நஷ்யதி. அப்ரதிஷ்டோ மஹாபாஹோ. விமூடோ ப்ரஹ்மணப்பதி. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண. சேத்து மர்ஹஸ்ய சேஷதஹ. த்வதன்யஸ் சம்சயஸ்யாஸ்ய. சேத்தா நஹ்யுபபத்யதே. ஸ்ரீ பகவானுவாச. பார்த்தனைவேஹநாமுத்ர. விநாசஸ்தஸ்ய வித்யதே. நஹி கல்யாண கிருத் கஷ்சித். துர்கதிம் தாத கச்சதி. பேஜ் 224. 24வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் அசேஷதஹ மனசாயேவ இந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஹ. 24. ஷனை ஷனைஹி உபரமே புத்தியா திதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனஸ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. இது 25. ரெண்டு ஸ்லோகத்துக்கும் ஒரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் அசேஷதஹ. 24. இப்ப ரெண்டா பிரிக்கிற என்னன்னா, ஆசைகளை வந்து ரெண்டா பிரிக்கிற. ஒன்னு வந்து கம்பல்சரியா நமக்கு வந்து சேர்றது சுகம் துக்கம் வச்சுக்கலாம். சுகம் துக்கத்தை வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அவர்ஜனீயமா இருக்கு சிலதெல்லாம். என்ன அவர்ஜனீயமா இருக்குன்னா, கிரீஷ்ம காலம் கத்திரி வெயில் வருது அப்படின்னா, அப்ப அடிக்கக்கூடிய வெயிலுக்கு நம்மளால பதிக்க முடியாது. அது நம்ம அந்த துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ ஏசி இருக்குன்னு சொன்னால் அது வேற மாதிரி ஒரு துக்கத்துக்கு அனுபவம் விடுறது. இருந்தாலும் ஏதோ ஒரு துக்கம் அதனால இருக்கு. அதே மாதிரி குளிர், நமக்கு குளிர்னால பெரிய பாதகம் இல்லை. வெளியூர்ல இருக்கும் குளிர் பயங்கரமா அடிக்கிறதுனா அதனால நமக்கு அது அனுபவிச்சுதான் ஆகணும். இது வந்து அவர்ஜனீயம். ரெண்டாவது என்ன சொல்ல போறாருன்னா, நம்மளா தேடிட்டு போறது. நம்மளா தேடிட்டு போறது என்னன்னு சொன்னா, சொன்னா கான்ட்ரவர்சியா இருக்கும், பட் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வழி இல்லை. இப்போ மனுஷாலாம் சேர்ந்து குடும்பமா இருந்துட்டு இருக்கோம், அதுலயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவாவா என்ன பண்றா, இப்போ பெட்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நாய் மாதிரி பிராணிகள்லாம் வளர்க்குறா பாவம். தப்பு கிடையாது, ஆனா பாருங்க இப்ப அதாவது இருக்கிற இது போறாதுன்னு நம்ம அனுதாபம் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தைரியம் இருக்கட்டும், அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுதான் அதை அவாய்ட் பண்ண முடியலையே. நம்ம நமக்கு புத்தி சும்மா இருக்கோம், சும்மா இல்ல, பக்கத்து அது நினைக்கிறது பார்த்துட்டே இருக்கோம். அங்க பார்த்தோம்னு வச்சுக்கோ, டெய்லி நித்தியம் அவன் அதோட தான் போராட்டமே. அதுக்கு டே வாடா உட்காரா, அது இல்லாத உபச்சாரம் இல்ல, ராஜ உபச்சாரம் அதுக்கு, அதுக்கு குறுக்க உடம்பு இல்ல, போறா வரான்ற. இப்ப அதுக்கு ஒரு சுகம் ஏற்பட்டா தனக்கு ஏற்பட்டா மாதிரியும், அதுக்கு ஒரு துக்கம் ஏற்பட தனக்கு ஏற்பட்டா மாதிரி, இப்படி இது மாதிரியான பந்தேரிகள் எல்லாம் விடலாம் அப்படிங்கறது. இதெல்லாம் சொரூபத்தக தியாகம் பண்ண முடியும். முதலே பந்தத்துல இருந்து விடுபட்டுட்டோம்னா இதே வளர்ப்பானே, என் கஷ்டப்படுவானே. இல்ல பிராக்டிக்கலா சொல்றோம், நிறைய பேர் அதுல பாவம், அவாத்துல 10 வருஷம் வளர்க்கறா பாவம் அப்படின்னு, மனுஷனா வேற வழி கிடையாது. சரி, குழந்தைகள் ஆத்துல பிறக்கிறதுல பெரியவா இருக்கானா வேற மாதிரி. இது மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா வளர்த்து டைரி ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு வே ஆஃப் லுக்கிங் கட்டுறதுக்காக சொல்றேன். இப்ப இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இதுவா இருக்கு, பந்தமா இருக்கு. அதாவது இது பண்ணிட்டு ஏதோ அந்த காலத்துல ரோட்ல கிடக்க சாத்த போடுவா, சாட்டு போகும், வாசல படுத்துட்டு போகும். இப்ப இது ஆத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப இயக்கப்பட்ட இதனால நமக்கு பாதங்கள். இவன சொல்ல போற உத்தர பௌத்திர கஷேத்ராதையே விடலாம்னு சொல்ல போறாரு. பட் இதான் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து சங்கல்ப ஜாகம் நம்மளா கொண்டு வர வச்சிருந்த விஷயங்கள். இதெல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் யார் விட்டுட்டு இருக்காலோ, மனசா ஏவ இந்திரிய கிராமம், கிராமகன்ற சப்தத்துக்கு சமூகம்னு அர்த்தம். கிராமம்னாலே சமூகம், இந்திரிய கிராமம்னா இந்திரிய சமூகம். மனசும் இந்திரியம் தான். நமக்கு 11 இந்திரியங்கள், 11 இந்திரியங்கள்ல 5 வந்து கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னா பாணி, பாத, கை, காலு, பேச்சு, பவர் ஆஃப் ஆர்கன் ஆஃப் ஸ்பீச், ஆர்கன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஆர்கன் ஆஃப் எக்ஸ்கிரேஷன், 5 கர்மேந்திரியங்கள் இருக்கிறதுலே. கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் கொஞ்சம் சுலபம். எப்படி கையை கையை கட்டணி இப்படி உட்காந்துக்கோ வச்சுக்கோ, எப்படியோ இல்ல நம்மளே கைத்த கூட போட்டு கட்டணி உட்காந்துக்கலாம். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு கட்டுப்படுறது அவ்வளவு கஷ்டம். கண்ணை மூடி இருந்தா கூட ஒரு சத்தம் கேட்டா உடனே திறந்து பாக்குறோம். அடுத்து அதுக்கு மேல கஷ்டம் மனசு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல எல்லா இந்திரியங்களும் ஊஞ்சி போயிடுறது, தூக்கம் வருது, படுத்துக்கிறோம், ஆனா மனசு வேலை பார்த்துட்டே இருக்கு. மனசையே ஞானேந்திரியமா ராமானுஜ சம்பிரதாயத்துல மனசுன்றது ஞானேந்திரியம். சாங்கியத்துல மனசு வந்து உபயம்னு சொல்றோம், கர்மேந்திரியமும் கூட. ஏன்னா கர்ம பண்றதுக்கும் அது ஹேத்துவா இருக்கு, இன்டைரக்டா ஒரு காசா இருக்கு. அல்லது இப்படியே வச்சுக்கலாம், பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வரதுனால கர்மான கர்மேந்திரியம் என்ன அர்த்தம், ஏதோ காரியம் பண்ணணும். அப்ப மனசு ஒரு காரியம் பண்றதா இல்லையா, என்ன பண்றது கேட்டா போயிட்டு முன்னே போயிட்டு வருது. மனோஜவம் வேறு, மனோஜவம்னா மனசு, மனசுக்கு அவ்வளோ வேகம். திடீர்னு 80 வருஷத்துக்கு முன்னாடி மனசு போறது, திடீர்னு போறது, ஞாபகம் இருக்குது அந்த அப்படின்றா இல்லையா. சில பேர்லாம் சொல்றேன், நான் 3 வயசுல இருந்தேன் எங்க கிராமத்துல, அப்ப அதுல இருந்து அவள் டக்குன்னு போறது மெமரி. அதனால அவன் என்ன பண்ற, கர்மேந்திரியமா சாங்கியத்துல சொல்றான் உபயாத்மகம் மனகனு. ஆனா விசித்தாத்திய சம்பிரதாயத்துல மனசு வந்து ஞானேந்திரியம் தான். அப்ப 6 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஆக மொத்தம் 11. முதல்லயே கிருஷ்ணர் சொல்றார், கர்மேந்திரியானி சம்யம்ய ஏ ஆஸ்தே மனசா ஸ்மரணன், மித்யாச்சாரத்தை உச்சத்தை யோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கர்மேந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தின வரத்துல உட்காந்து மனசு மாட்டுக்கு வெளில போயிட்டுன்னா மித்யாச்சாரா ச ந யோகி. அமரிங்க மனசா ஏவ இந்திரிய கிராமியம், கிராமம் மனசாலேயே இந்திரிய கிராமங்களை கட்டுப்படுத்தணும். முன்னாடி பார்த்தோம், மன ஏவ மனுஷானம் காரணம் பந்த மோக்ஷயோகம்னு விஷ்ணு புராணம் எடுத்து காமிச்சார். மனசுதான் காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் சொன்னார். வினியம்ய சமந்ததா, வினியமேனா ஃப்ரம் ஆல், சமந்ததனா ஃப்ரம் ஆல் சைட்ஸ், வினியமேன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஷனைஹி ஷனைஹி உபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா, ஷனைஹி ஷனைஹினா மெது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அர்த்தம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உபரமேத்னா விடுபடணும். புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, ஆத்ம சம்ஸ்தம்னா ஆத்மாவிலேயே மனசு திருப்பறது, ஆத்மா ஆத்மாவை பத்தி தியானம் பண்ணதுக்காக மனசு திருப்பறது, திருப்பிட்டு மனஹ கிருத்வா நான் கிஞ்சி கட்டி சிந்தையே, மனசு திருப்பிட்டு வேற எதையும் சிந்தனை பண்ணாம இருக்கணும்னு அர்த்தம். இதுல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, என்னன்னா மனசுன்னு சொன்னா கூட முன்னாடியே பார்த்தா ராமானுஜ சம்பிரதாயத்துல ரெண்டு ஞானம் உண்டு, ரெண்டு ஞானம் உண்டு. ஒன்று வந்து சொரூப ஞானம், சொரூப ஞானம்ன்றது அணுவா இருக்கும், ஜீவாத்மாக்களுக்கு அணுவா இருக்கும், பரமாத்மாக்கள் விபுவா இருக்கும். இப்ப ஜீவாத்மா அணுவா இருந்துட்டு அந்த சொரூப ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால அந்தந்த ஜீவாத்மாக்கு தான் இருக்கிறது தானே தோன்றது. வேற ஒரு ஹெல்ப் தேவையில்லை தார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதற்காட்டிலும் இன்னொரு ஞானத்தை ஒத்துருக்கோம், அந்த ஞானத்து மூலமா தான் வந்து மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அத்வைத சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா மிச்ச விஷயங்களே இல்லைன்னு சொன்னதுனால அவளுக்கு அந்த தர்மபூத ஞானமானது தேவையில்லை. ஏன்னா ஆத்மாவை காட்டிலும் வேற விஷயமே இல்லைன்னு சொன்னா எதுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லையே தெரிஞ்சுக்கிறதுக்கு, விஷயம் விஷயமே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால அவ சொரூபத்தை மாத்திரம் ஒத்துக்கிறா, சொரூப ஞானத்தை மட்டும் ஒத்துக்கிறா. மிச்ச சம்பிரதாயங்களை பார்த்தோம்னா சாங்கியம் மாதிரி அந்த பிலாசபி பார்த்தோம்னா இந்த சுபாவ ஞானம் இருக்கு இல்லையா, வெளியில போற ஞானம் இருக்கு இல்லையா, அது ஆத்மாவை சேர்ந்ததே கிடையாது, அது பிரகிருத்தியை சேர்ந்தது தான். அது பிரகிருத்தியை சேர்ந்தது தான், பிரகிருதிக்கே இந்த ஞானம் ஏற்படுறது. இந்த ஆத்மா பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுனால நம்ம போன இதுல பார்த்த மாதிரி இந்த டிவி சீரியல் படம் பார்த்துட்டு இருக்கே நமக்கும் ஒரு சுக்க துக்கம்லாம் ஏற்படுறது, நமக்கு ஏற்படுற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளவு க்ளோஸா ஐக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் யாராவது வந்து இது டிவி சீரியல் கூட பார்க்கல, கிரிக்கெட்டை பார்த்து சில பேர்லாம் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் இருந்தார் அப்படிதான், அவர் என்னன்னா யாரும் எழுந்து போகக்கூடாது, அவர் பேட்ஸ்மேன் ஆடிச்சு சென்டிமெண்ட் எழுந்தா அவுட் ஆயிடுவா அப்படின்னு இவர் உட்கார்ந்தது போகாம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்படிலாம் அவன் ஏதோ ஆடுறா பைசா வாங்கிட்டு போறான் இப்படி எல்லாம் அதோட ஒன்றி போய் தாயினமும் அதெல்லாம் பண்றாங்க. இப்படி இந்த ஆத்மாவானது இப்ப இந்த சரீரத்தோட அவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ஏற்படக்கூடிய ஞானங்கள்லாம், அதாவது சுக்கம் துக்கம்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், சுக்கம் துக்கம்லாம் ஞானத்துடைய பரிணாமம் தான். சுக்கம் துக்கம்ல யோசிச்சு பாருங்க, ஞானத்துடைய பரிணாமம் தான், ஞானமே இல்லை வச்சுருப்பா சுக்க துக்கமே கிடையாது. ஆக்சுவலா ஞானத்துடைய வெளிப்பாடு இல்லைன்னா சுகதுக்கம் கிடையாது. அதான் டீப் ஸ்லீப்ல பார்த்தோம்னா அந்த நல்ல தூக்கத்தையே நமக்கு அப்ப மேலோட்டமா இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் ஏற்படுறது இல்லை, அந்த ஸ்பர்ஷங்கள்லாம் நமக்கு ஒன்றும் உள்ள போறது இல்லை. ஏன்னா அப்ப ஞானமானது அங்க இல்லை, பிராணனும் சுருங்கியிருக்கு, பிராணனோட கூட ஞானமும் சுருங்கியிருக்கிறதுனால நமக்கு சுகதுக்கங்கள் ஏற்படுறது இல்லை. அப்ப நம்மளாவே ஒரு கான்சியஸாவே சில விஷயங்கள்ல இருந்து நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை குறைச்சுட்டோம் வச்சுக்கோங்க, வாலண்டரியா, அப்ப கண்டிப்பா சுகதுக்கம் குறைய போறது. நம்ம வாலண்டரியாவே நம்ம அட்டாச்மெண்ட்டை ஒரு ஞானத்துல இதுதான், அதை போட்டு அதிகமா வச்சிருந்துக்கிறதுனால அங்கங்க ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் நமக்கு வச்சிருந்தோம். இப்ப எதுக்கு இவ்வளவு சொன்னோம்னா, இப்ப இப்ப நம்ம சுபாவ ஞானம் ஒத்துருக்கோம், அந்த சுபாவ ஞானத்தை தர்மபூத்த ஞானம் பேரு. இப்ப எங்கெங்கெல்லாம் மனசு மனசுன்னு சொன்னா கூட ஆக்சுவலா சுபாவ ஞானம் தான், ஏன்னா சுபாவ ஞானம் தான் வெளில போய் பரவிந்துருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்தி நம்ம என்ன பண்ண, உள்ளுக்குள்ள அந்த சுபாவ ஞானத்தை த்ரூ த மைண்ட், ஏன்னா சுபாவ ஞானமானது பத்த தசையில இட் கெனாட் ஃப்ளோ ஃப்ரீலி. அந்த சுபாவ ஞானமானது ஆத்மாவுக்கு அப்ரத்யக்ஷிதமா இருந்தா கூட அந்த ஞானம் பிரசரிக்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. இப்ப சவுண்ட் எல்லாம் சொல்றாங்க, பிசிக்ஸ்ல வரைச்சே சவுண்ட் எல்லாம் டிராவல் பண்றதுக்கு மீடியம் வேணும், லைட் டிராவல் பண்றதுக்கு மீடியம் வேணும், மீடியம் இல்லைன்னா டிராவல் பண்ணாது. அது மாதிரி இந்த ஞானத்துக்கும் இந்த இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் தேவை, அதன் மூலமா இந்த ஞானமானது டிராவல் பண்றது. திருப்பி டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் எடுத்துனோம்னா அப்ப இந்திரியங்கள் மனசுல வேலை பார்க்காததுனால ஞானம் வந்து டிராவல் பண்ண முடியாம உள்ளே உட்காந்து, அப்ப இந்திரியங்கள்லாம் அடைக்கின்னு உட்கார்ந்துன்றதா கூட மனசு என்ன பண்ண போறது, வெளியில போயிட்டே இருக்க போறது. அதனால இந்த மனசை கட்டுப்படுத்தி மனசோட விருத்தியை கண்ட்ரோல் பண்றதுனால இப்ப ஞானமானது ஃபுல்லா கேன் கோ இன்சைட், அப்ப அந்த ஆத்ம சாட்சாக்காரம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதான் கிஞ்சி தப்பி சிந்தையதுன்னா வேற எதையும் நினைக்க கூடாது, ஞானத்தை செலுத்தக்கூடாது. ஸ்பர்ஷஜாஹா கமெண்ட்ரி பாருங்க, ஸ்பர்ஷஜாஹா சங்கல்பஜாஸ்தே இது த்விதாஹா த்விதாஹா காமாஹா. ஸ்பர்ஷஜா சங்கல்பஜா, ஸ்பர்ஷஜானா த்ரூ கான்டாக்ட், அதான் அந்த வெயில் மழை இதெல்லாம். சங்கல்பஜான்றது நம்மளுடைய ஆசையினால் ஏற்பட்ட பந்தங்கள். ஸ்பர்ஷஜாஹா சீதோஷ்ணாதயா சங்கல்பஜாஹா புத்திர பௌத்திர க்ஷேத்ராதயா, நம்மளுடைய குடும்பம் அதை தவிர இருக்கக்கூடிய வீடு வாசல் இதெல்லாம் இவைகள்லாம். தத்ர சங்கல்ப பிரபவாக ஸ்வரூபேனைவ சக்தும் சக்தியாக, இப்ப ஆசையினால் ஏற்பட்ட பந்தங்களை ஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தாலேயே அப்படி விட்டுடலாம், ஸ்வரூபத்தாக விட்டுடலாம் அப்படியே. ஏன்னா அவைகள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க பிசிக்கலா கிடையாது, மென்டல் இதுதான் இல்லையா. இப்ப நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் அவருக்கு ஒரு துக்கம் இருக்குன்னு சொன்னா நம்மளும் துக்கிக்கிறோம், ஆனா அந்த துக்கத்துக்கு காரணம் வந்து பிசிக்கல் இது கிடையாது இல்லையா, மைண்ட் ரிலேட்டட் தான். ஒன்ஸ் நம்ம அதை மறந்துட்டோம் வச்சிருந்தோம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரசாதம் என்னன்னா மறதி தான். மறதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம என்னைக்கு துக்கத்தை எந்த துக்கத்தையும் மறக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து பட்ட துக்கத்தில் ஞாபகம் வச்சுட்டே உட்காந்து பசங்களுக்கு குழந்தைகளை பாருங்க, நம்ம நினைச்சுக்கு ஐயோ அழுது அழுதுன்னு ஒரு க்ஷணம் டிஸ்ட்ராக்ஷன் வந்தோடனே அதை நம்பிட்டு அது மாட்டுக்கு அது போயிடுறது. ஆனா நமக்கு அந்த மறதி வரத்துக்கு லேட்டா இருக்கு. ஏன்னா நம்ம போர்ஸ்ஃபுல்லா நம்ம இல்ல நான் துக்கமா இருக்கேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு துக்கமா தான் இருக்கோம். ஆனா பசங்களுக்கு அப்படி இல்ல, உடனே மறந்து போறதுனால அப்ப மறதின்றது பெரிய வரப்ப சாப்பிடும். அப்ப இது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு நம்ம வேண்டியவருக்கு அடிபட்டதுன்னா அவரை பார்க்காத வரைக்கும் நம்ம துக்கம் வரப்போறது இல்ல, பார்த்தாதான் கஷ்டம் வரப்போறது. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வரோம்னா ஆத்துக்கு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சு மறந்து போயிடுறது. அதனால அவைகள்லாம் ஸ்வரூப்பேன ஏவம் கத்தும் சக்தியாக ஸ்வரூபத்தகன் அப்படியே விட்டுடலாம். தான் சர்வான் மனசா ஏவ தது அனன்பய அனுசந்தானு செக்வா, அதை ஃபாலோ பண்ணாம விட்டாலே அந்த துக்கங்கள்லாம் போயிடும். செக்வா ஸ்பர்ஷஜேஷு அவர்ஜனீயேஷு, ஸ்பர்ஷஜேஷு சொல்லச்சா இப்போ ஸ்பர்ஷம் வந்து நமக்கு என்னதான் மனம் இல்ல, அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் உஷ்ணம் பட்டுதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வலிக்கும். சில பேருக்கு டிகிரி ஆஃப் வேரியேஷன் இருக்கும். இந்த யூடியூப்ல வீடியோலாம் போட்டா சில சாமியார் ஒருத்தர் அப்படியே அந்த அக்னி கூட்டத்திலே படுத்து இழந்துக்கிறார் அரை மணி நேரம்லாம். அது மாதிரி ஏதாவது தப்பாசினாலும் டிகிரி ஆஃப் வேரியேஷன் இருக்குமே தவிர இது கண்டிப்பா வந்து யூ கேனாட் அவாய்ட். சில பேருக்கு அதிகமாக சில பேர் கம்மியா இருக்கும். தன் நிமித்த ஹர்ஷோத்வேகம், அதன் நிமித்தமா இருக்கக்கூடிய துக்கமும் சுகமும் தியக்வா சமந்தத சர்வஸ்மாத் விஷயாத்து, எல்லா விஷயங்கள்ல இருந்தும் சர்வம் இந்திரிய கிராமம் மினியம்ய, அனைத்து இந்திரிய கூட்டங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஷனைஹி ஷனைஹி திருஷ்டி கிரகீதையா விவேக விஷயா புத்தியா சர்வஸ்மாத் ஆத்ம வித்ரிக்தாத்து உபரம்ய, அனைத்து விதமான ஆத்மாவை காட்டிலும் வேறான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஆத்ம சம்சம் மனஹா கிருத்வா, ஆத்மாவிலேயே இருக்கக்கூடிய மனசை அப்படியே நிலைநிறுத்தி நான் கிஞ்சித் அபி சிந்தையே எதையும் நினைக்காதேன்னு. இந்த விஷயங்கள்ல தான் ஆக்சுவலா நமக்கு இந்த புராணங்கள் இதிகாசங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்றது. நம்மளா அதாவது யோகியா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் போயிட்டு அஷ்டாங்க யோகம் பண்றேன்னு உட்காந்து ஆசனா வேணா பண்ணலாம் ஒழிய, ஆசனாக்கு மேல பிராணாயாமம் பண்றது ரொம்ப கஷ்டம். பிராணாயாமத்துக்கு மேல பிரத்யாகாரம் தியானம் எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அதுக்காக சுலப பத்தி கொடுத்துருக்கா இத்தியாச பணங்கள் மாதிரி பிரவச்சனங்கள் வச்சுட்டா பாகவத சத்தாகம்னு சொன்ன அப்ப என்ன பண்ற எல்லாத்தையும் விட்டு அங்க போற போச்சேவே. அல்டிமேட்டா நமக்கு என்ன போகணும், மறக்கணும், நம்மள மறக்கணும், நம்ம சம்ஸ்காரங்கள்லாம் மறந்து கொஞ்சம் அது இருந்தாலும் எவ்வளவு நிம்மதி பாருங்க. மூணு நேரம் கதை கேட்டுட்டு வந்தா ஏன் நிம்மதியா இருக்கும்னா அந்த த்ரீ இயர்ஸ் நம்மளை பத்தி சிந்தனம் இல்லை நமக்கு, அதனாலதான் நமக்கு இங்க நிம்மதியே. அப்ப அதுல வரக்கூடிய கதைகளை திருப்பி திருப்பி இவன் எப்படி பண்ணா அவன் அதை அனுபவிச்சா, இவன் நல்லது பண்ணா, இவன் வந்து இப்படி சுகமா இருந்தான்னு நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா அடுத்த பிரவருத்தி தடுத்துலே இருக்கு. சரி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு என்ன சொல்ல ரேஷன் எல்லாம் திங்க் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நரகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி ஒழுங்காக பரவாயில்ல, ஒழுங்கா இல்லையே, திருப்பி இதுல பிரவருத்தி ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல எல்லா இத்திகாச குணங்கள்லாம் வச்சு எக்ஸாஜரேஷன் கண்டிப்பா இருக்கு, யாரும் அந்த மறுக்கல. இருந்தா கூட அது நமக்கு ஒத்தாசையா இருக்கு. ஏன்னா அந்த கதைகளை திருப்பி திருப்பி கேட்க கேட்க நமக்கு ஒரு நல்ல வாசனை ஏற்படுத்தி நல்ல வழியில போட்டு பிரவருத்திய உண்டு பண்றது. அதுக்காக தான் அது அந்த மாதிரி வச்சிருக்கா. பரி மாஸ் யதோ யதோ நிச்சரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யேதது ஆத்மன்யேவ வசம் நயேத். 26வது ஸ்லோகம். எங்கெங்கெல்லாம் அல்லது எப்பப்பெல்லாம் இந்த மனசானது நிச்சரதி நிச்சரத்தினா ஸ்லிப் ஆறுதோ, ஏன்னா சஞ்சலம் அஸ்திரம் அதோட நேச்சரே சஞ்சலம். அதான் நம்ம இன்னைக்கு சாண்ட் பண்ண ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கறான் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படின்னு கேட்கறேன். இந்த மனசு இவ்வளவு சாஞ்சல்யத்தோட எப்படி இதை கட்டுப்படுத்துறதுன்னு கேட்கறான். அப்ப சஞ்சலமா அஸ்திரமா இருக்கக்கூடிய மனசை சதஸ்ததோ நியம்ய அப்பப்பெல்லாம் அதை என்ன பண்ணும் அழுத்து பிடிக்கணும். அது ஏதது ஆத்மன்யம் வசம் ந ஏது, அதை இழுத்து பிடிச்சி அதை போர்ஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ள அதை போக்கஸ் பண்ண வைக்கணும். சலஸ்வபாவத்தையா ஆத்மனே அஸ்திரம் மனஹா, ஏன்னா நல்ல விஷயங்கள் நமக்கே தெரியுது, நல்ல விஷயங்கள்ல போக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் படிக்கலாம் அப்படின்னா அதுல எவ்வளோ நமக்கு எதிர்ப்பு பாருங்க. இந்த ஒரு ஜோக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க சின்னதுல, ஆனா அது பிலாசபிக்கு சம்பந்தப்படலாம்னு தோன்றது. இந்த ஜப்பான் மூணு பாட்டில்ல மூணு விதமான தவளைகள், முதல் பாட்டில் இருக்கிற தவளை இருக்கிற ஜாரை நல்லா போட்டு மூடி வச்சிருந்தான், செம்ம டைட் இது. ரெண்டாவது பாட்டில் இருக்கிற தவளைகளை சுமாரா மூடி வச்சிருந்தான். மூணாவது இருக்கிற பாட்டில் தவளைகளை திறந்து வச்சிருந்தான். அப்போ ஒருத்தன் கேட்டான் ஏன்டா ஃபர்ஸ்ட் பாட்டில் மட்டும் இவ்வளோ பண்ணுக்கன்னா, இல்லை இல்லை இதெல்லாம் ஜப்பான் தவளைகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், தப்பிச்சு ஓடிடும், அதனால வந்து அவைகளை வந்து சான்ஸே வரக்கூடாது, டைட்டாக போட்டு கூடியதுன்னா. ரெண்டாவது இருக்கிறது அமெரிக்கா காரணம், அவன் வந்து கொஞ்சம் இருப்பான் ட்ரை பண்ணுவான், அதனால அவன் ரொம்ப அவன் இது பண்ணுவான் நான். மூணாவது யாரான இந்தியன் டாக் தான், ஒரு தவளை தப்பிக்க நினைச்சிருந்தா இன்னொரு தவளை பிடிச்சி வீத்துருமா உள்ள. எந்த தவறையும் தப்பிக்க முடியாதுன்னு சோறு சொல்லுவான். ஒரு தவறை தப்பிக்க நினைச்சா மிச்ச தவறையெல்லாம் அதை பிடிச்சி இழுத்துருமா, தப்பிக்காத அப்படின்னு. அதை இங்க ரிலேட் பண்ணாமலுக்கு ஒரு தடவை மனசை அப்படி இழுத்து வைக்கலாம் அப்படின்னா வெளியிலேருந்து நமக்கு அதை பிடிச்சி இழுக்கிறது உபதிரவம் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் அவ்வளவு உபதிரவம் இருக்கு. அப்ப நல்ல காரியத்துல மனசு செலுத்துறதுன்றது அவ்வளவு கஷ்டமான இருக்கு. ஏன்னா மனசுல சுபாவம் அந்த மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஞானம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இவ்வளவு இவ்வளவு சவப்படுற கிருஷ்ணரே இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்றாரு, அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். நம்ம வேற, சரீரம் வேற, அப்ப ஆத்மா இதை காட்டிலும் இன்னும் ஒரு போகமான ஒரு போக்கியமான ஒரு வஸ்து. அந்த ஆத்ம அனுபவம் இது இப்ப இருக்கக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் நம்ம மேல இவ்வளவு தூரம் சொல்லி அதனால அந்த மனசை வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து திருப்பி உள்ளுக்குள்ள கொண்டு போன சொல்லிட்டு இருக்க. அப்படி எதோ எதோ விஷய பிராவண்ய ஹேதோ பகி நிச்சரதி, விஷயங்களுடைய ஒரு பலத்தினால எப்பெல்லாம் வெளில போறதோ ததஸ்ததோ யத்னேன மனோ நியமிய, அப்பப்பெல்லாம் ஒரு எத்தனைப்பட்டு பிரயத்தனப்பட்டு மனசை நியமிய ஆத்மனியேவ அதிசயித்த சுகசுபா சுகபாவனையா வசம் நயேது. ஆத்மாவில இங்க பாரு மனசுல சொல்றோம் நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, ஏன்னா இது கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து ஜாஸ்தி. வெளியில் இருக்கக்கூடிய இன்பத்தை தவிர அதிசயித்த சுக பாவனையா வசம் நயேது, அதனால அதை வசத்தில் கொண்டு வருவன் தாற்பயமா இருக்கு. 27வது, பிரசாந்த மனதம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபயதி சாந்த ரஜதம் பிரம்மபூதம் அகல்மசம். யோகி சந்தோஷத்தை அடைவான்னு சொல்லல, அப்படிப்பட்ட சுகமானது யோகியை அடைகிறதுன்னு சொல்ற. சுகம் உத்தமம் சுகம் யோகினம் உபயதி, ஆனா ஏன்னா அது ஒரு நேச்சுரல் டிரான்சிஷன், அது அந்த யோகாபியாசம் பண்ணிட்டே இருக்குச்சு ஆட்டோமேட்டிக்கா சுகமானது டக்குனு அப்பீராது. அப்ப சுகம் சுகம் வந்து இவனை வந்து சேர்க்குதுன்னு சொல்ற. பிரசாந்த மனசம் எப்படிப்பட்டவனுக்கு, பிரசாந்த மனசம் அப்படிப்பட்ட ஒரு நிச்சலமான மனசை உடையவனுக்கு யோகிக்கு சுகமானது உத்தமம் சுகமானது. சாந்த ரஜதம், இப்ப இருக்கக்கூடிய சுகத்துல ரஜத்தோட கலப்பு இருக்கு, துக்க கர்ப்பிதம் தான் எல்லா சுகமும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிராக்டிக்கலா நம்ம எந்தெந்த விஷயத்துல நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோமோ அந்தந்த விஷயங்களால தான் நமக்கு துக்கமே வருது. அது நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம நமக்கே ஒரு ப்ரைடு அப்படின்னு நினைச்சுக்கணுமோ லோகத்துல, அது மனுஷாலா இருக்கட்டும் வஸ்துவா இருக்கட்டும் எதெல்லாம் கொண்டு நமக்கு ஒரு நம்ம ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு காரணமா இருக்கோ துக்கத்துக்கும் அவைகள் தான் காரணமா இருக்கு. அது மாதிரி ஏன்னா அந்த ரஜஸ்தன்மை அதுல இருக்கு. அப்ப சாந்த ரஜசம்னா அது ஆத்மால மாத்திரம்தான், ரஜோகுணம் ஆத்ம சுகத்துல மாத்திரம்தான். அப்ப அந்த ரஜோகுணம்லாம் நீங்கி பிரம்மபூதம் அகல்மசம், எந்த விதமான தோஷமும் இல்லாம பிரம்மபூதம்னு சொன்னா அந்த இடத்துல இன்னும் பிரம்மத்தை அடையில, இந்த இடத்துல பிரம்மன்ற ஜீவாத்மா தன்னுடைய ஆத்ம சுகத்தை அறிந்தவன் அர்த்தமானது, அல்லது அந்த ஸ்திதியில இருக்கக்கூடியவன். பிரசாந்த மனசம், பிரசாந்த மனசம்னா யாருன்னா ஆத்மனி நிச்சல மனசம், ஆத்மனி அஸ்த மனசம், ஆத்மன் ஆத்ம நியஸ்த மனசம், ஆத்ம நியஸ்த மனசம், ஆத்மாவிலேயே நிச்சலமான மனச மனசு நிச்சலமா நிறுத்தி இருப்பவன், அல்லது ஆத்மாவிலேயே வைக்கப்பட்ட மனதை உடையவன். ததையேவ ஹேதோ, அந்த ஹேத்துனாலேயே தக்த அசேஷ கல்மஷம், அனைத்து விதமான கல்மஷங்களும் எரிக்கப்பட்டவன், அதாவது நீக்கப்பட்டவன் அர்த்தம். ரொம்ப நாள் யோகாபியாசம் பண்ண நேரம் கிடையாதுன்னா எல்லாரும் ஒத்துக்கிற விஷயமே கிடையாது, நம்மளுடைய கர்மாலாம் கழுகிறது. எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயங்கள்லேருந்து வெளில வந்து வந்து நம்ம இது பண்ணுறோமோ பழைய சம்ஸ்காரங்கள்லாம், ஏன்னா கர்மான்னு என்ன கேட்டோம்னா நம்ம சம்ஸ்காரங்கள் தான் அல்டிமேட்டா. கர்மான்றது ஒரு இன்விசிபிளா எங்கேயும் இருந்தா கூட அதோட கவுண்டர் பார்ட் சம்ஸ்காரங்கள் தான், அந்த சம்ஸ்காரங்கள்லாம் மனசுல எல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அப்ப அந்த வாசனைகள் சம்ஸ்காரங்கள்லாம் அழிச்சிட்டோம்னா திருப்பியும் பிறக்கிறதுக்கு ஏத்து கிடையாது. சாங்கிய யோகத்துல சொல்லக்கூடிய கான்செப்ட் கேட்டீங்கன்னா அவன் பகவானை கொண்டு வராம என்ன சொல்றான்னா, இப்ப வெதர் இருக்குன்னா இந்த வெதர் வந்து இன்னைக்கு முளைக்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு ஒரு கண்டிஷன் ஏற்படுச்சு அது முளைக்கிறது. நம்ம நம்மளே பார்க்கணும், இப்ப எவ்வளவு ட்ரையா பூமி இருந்தாலும் ஒரு மழை பெஞ்சதுன்னா திடீர்னு லைஃப் வருது. இதுக்கு முன்னாடி ஏன் இல்லைன்னா, இதுக்கு முன்னாடி மழை இல்லாததுனால கண்டிஷன்ஸ் இல்லாததுனால அந்த விதைகள்லாம் முளைக்கல, அந்த வேர்கள்ல இருந்து எந்த துளிர் எதுவும் வரல, எல்லாம் அப்படியே இருந்தது. அதுக்காக செத்து போயிருந்தேன் அர்த்தம் இல்லை, ஆனா திருப்பி ஒரு மழை பெஞ்சது வச்சுக்கோ, அப்ப திருப்பி உண்டாடுறதுக்கு சான்ஸ் வச்சு எல்லாம் திருப்பியும் நல்லா வந்துடுறது. அது மாதிரி ஆத்மால பிறக்கிறதுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அடுத்த பிறப்புக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் ஆசைகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த ஆசைகள்லாம் அனுபவிச்சாதான் அனுபவிக்க திருப்பி பிறப்பு வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அபேயன்ஸ்ல வைக்கச்சே என்னதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப சம்ஸ்காரங்கள்லாம் அழியும். சம்சாரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் பிரகிருதியோட சம்பந்தப்படுறதுக்கு ஒரு காரணமே இல்லாம போயிடுறது. அதுதான் கைவல்யம்னு சிம்பிளா சொல்றது சாங்கிய யோக பிரகாரம். ஏன்னா பிரகிருதி சம்பந்தத்துக்கு சம்ஸ்காரங்கள் தான் காரணம், அதுதான் கர்மாவனுடைய கவுண்டர் பார்ட். எப்ப இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் போயிட்டோம், தத்த இப்ப இந்த பீஜம் இருக்கணும், விதையனா அடுப்புல போட்டு வதக்கணும் வச்சுக்கோம், அப்புறம் பாருங்க முளைக்காது, எத்தனை வாடி பண்ணாலும் முளைக்காது, முளையெல்லாம் பண்ணாலும் நான் போட்டு வதக்கிடும். அப்ப அது மாதிரி தத்த பீஜ வச்சு அப்ப சம்ஸ்காரங்கள்லாம் போயிடுறது, ஏன்னா அவைகள் சான்ஸே கொடுக்காம இருக்கும். அப்ப என்ன கேட்டா பிரகிருதி சம்பந்தத்துல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுன்னு இதுதான் ஒரு ஹை லெவல் ஐடியா பிஹைண்ட் யோகா. அப்ப தத்த அசேஷ கல்மஷம், கல்மஷம் கேட்ட சம்ஸ்காரங்கள் தான், நம்முடைய பாவங்கள்ல சம்ஸ்காரங்கள் தான் இருக்கு. ததையேவ சாந்த ரஜசம், அதனாலேயே அந்த ரஜ குணமானது சாந்தி அடையிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, வினஷ்ட ரஜோகுணம் கிளின்ஸ் த ஆல் ரஜஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ததையேவ பிரம்மபூதம், அதனாலேயே ஸ்வஸ்வரூபேன அவஸ்திதம், அதே பதம் இருப்பாங்க. சித்த விருத்தி நிரோதம் ஏற்பட்டது அப்புறமா அத்தியந்தம் சுகமஸ்மதே. இப்ப இதுக்கு அடுத்து நாலு நிலைகள் சொல்ல போற இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்து. இப்ப கிருஷ்ணன் சொல்ல வர இந்த ஆஸ்பெக்ட் முக்கியமா சாமிய யோகம் பேருது. என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா காம்ப்ளெக்ஸ். பசங்களா இருந்தா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றா, பெரியவாளுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன, ஒன்னு இன்ஃபீரியாரிட்டி இல்ல சுப்பீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்னு சொல்றா. சைக்காலஜியில பாத்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று கிடையாதான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வருது அப்படிங்கிற என்னமோ சொல்லிட்டு போறேன். ஆக மொத்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. என்ன காம்ப்ளெக்ஸ்னா, எப்பப்பா நம்ம எந்த விஷயத்த பார்த்தாலும் இல்ல யாரை பார்த்தாலும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம், இவா நம்மளோட மேலையா கீழேயா, அப்படி கீழே தெரிஞ்சு நமக்குள்ள ஒரு ஃபால்ஸ் பைப் ஓகே, மேலேன்னு தெரிஞ்சா நமக்குள்ள ஒரு ஃபால்ஸ் இது இருக்கு, ஒரு துக்கம் சண்டை அப்படி இல்லையே. இந்த கம்பேரிசன் எப்பப்பாரு போயிட்டே இல்லையா, எப்பவாரு போயிட்டே இருக்கு இந்த கம்பேரிசன். இதை ஸ்டாப் பண்ணுறதுதான் இந்த உபதேசமே. இப்போ எல்லாருக்கும் சாமியத்தை பாருந்தார், என்ன எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் இருக்கான் வெளில காமிச்சுக்கிறது. போய் பார்த்தோம்னா கஷ்டப்படாத யாரும் கிடையாது, ஏன்னா காயத்தெல்லாம் மறைச்சு உட்காந்துக்கலாம தவிர எல்லாருக்கும் காயம் இருக்கு, கிட்டக்கப்படாதான் தெரியும். அந்த விவேகம் நமக்கு வரணும். அப்ப சம்சாரத்துல வந்து பிறந்தாலே எல்லாருக்கும் துக்கம்ன்றது உண்டு. என்ன நமக்கு இல்லாதது அவளுக்கு இருக்கலாம், இல்ல அவளுக்கு இல்ல நம்ம நம்ம இருக்கலாம், இல்ல ரொட்டேஷன் பேசிஸ் தான், அடுத்த தினமா திருப்பி வரும்போது இல்ல போன தினமா திருப்பி இருந்திருக்கும். அதனால யாரையும் பார்த்து யாரையும் பார்த்து சுட்டுக்கவே வேண்டாம், பூனை புளிய பார்த்து சுட்டுக்கிற கதையே வேண்டாம். அந்த அதை எப்படி அதை சொல்லப்படாது, எப்ப யோகத்துல சித்திக்கும், எப்ப யோக சித்திக்கும்னா சமத்துவம். இந்த சமத்துவம்ன்றது நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும். அப்போ ஒரு செடியை பார்த்தாலும் இல்லை ஒரு புழு பூச்சியை பார்த்தா கூட நம்ம சாமியம் அதில் எளப்பமாக பார்க்காம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாருங்க வண்டி எடுக்கிறோம், நம்ம எத்தனை பேர் வண்டியெல்லாம் எடுக்கிச்சு என்ன இருக்கு ஒன்றும் ஜீவராசியெல்லாம் பார்க்கறது இல்லை, எடுத்து சர்வீஸ் ஸ்டார்ட்னு போயிட்டு இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஜீவராசிகள்லாம் இருக்கு. ஏன்னா ஒன்று நமக்கு ஆசிட் எக்ஸிஸ்ட் இல்லை மேலே ஏற்றதுனால நமக்கு ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் வேணும். அதான் சொல்லப்படுறாரு இப்போ 29 அதுக்கு முன்னாடி யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா. இப்படி ஏவம் ஆத்மானம் யுஞ்சன்னு சதா தன்னுடைய ஆத்மாவையே போகித்து கொண்டு யோகி விகத கல்மஷா. விகத கல்மஷன்னு சொன்னா கல்மஷங்கள்லாம் நீங்க பெற்றன். இது வந்து இந்த ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி, தியானம் பண்ண பண்ண பாவம் குறைஞ்சுட்டே இருக்கும், பாவம் குறைய குறைய தியானம் பண்ண முடியும். எடுத்தவனே கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் சிந்திச்ச உடனே கொஞ்சம் பாவம் போகும், கொஞ்சம் பாபம் போன உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தியானம் கிட்டும், இன்னும் கொஞ்சம் தியானம் கிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் பாபம் போகும். இப்படி கடைசியில் என்ன ஆகும்னா அந்த தியானமும் சிந்திச்சு பாபங்களும் போகுது. அப்புறம் கிருஷ்ணன் சொல்ல போறாரு, இல்லாட்டி என்ன தியானம் பண்ணு சொல்ல போறாரு வரப்போறதுக்கு பின்னாடி, இல்லாட்டி என்ன தியானம் பண்ணி சொல்லிருக்காரு என்ன தியானம் பண்ணணும். ஏன் பகவானை தியானம் பண்ணணும்னா, நம்மளால எடுத்த உடனே நம்ம முதல்ல பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இத்தனை இவ்வளவு ஜென்மாக்களா இவ்வளவு நாட்களா நமக்கு ஆத்மா வேற சரீரம் வேறன்ற எண்ணமானது எத்தனை வாட்டி கேட்டாலும் வரதில்லை, அதை நம்ம ஒத்துக்கணும் எல்லாரும். அப்படி எண்ணமே வராதப்போ ஆத்மாவ தியானம் பண்ண, ஆத்மாவ தியானம் பண்ண எப்படி பண்ண முடியும்? அப்ப விவேக ஞானம் வந்தாதான் அப்ப உட்கார முடியும் தியானத்துல. இல்ல நான் சரீரம் இல்லைன்றது அப்படியே. அப்ப பகவான் ஹெல்ப் பண்ற, ஹெல்ப் ஆஃபர் பண்ற, இல்லாட்டி என்ன தியானம் பண்ண பரவாயில்லன்ற. ஏன் பகவான் தியானம் பண்ணா? நிச்சயமா எல்லாருக்கும் பகவான் வேறன்னு தெரியும், நம்மளை காட்டணும். இப்ப நமக்குள்ள நம்மளை அதாவது நமக்குள்ள சொல்லி இந்த சரீரத்துக்குள்ள சரீரத்தை காட்டிலும் அபிண்ணமா இருக்கக்கூடிய ஆத்மாவை தியானம் பண்றது கஷ்டம். ஆனா இப்ப இது போகட்டும், எப்படி எடுத்துட்டு போட்டோம், இதை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய பகவான் தியானம் பண்ணலாம். அப்படி அந்த பகவான் கல்யாண குணங்கள் நிறைய நிறைஞ்சிருந்து எவ்வளவோ லீலைகள் அவதாரங்கள் இத்தியாதையில இருந்து அதுக்கு மேல அர்ச்ச ரூபத்துல வேற எழுதியிருக்கான். அப்ப நம்ம என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்ப அதுல நம்ம மனத்தை ஈடுபடுத்த மறுபடியும் நம்ம நம்மளை மறக்கிறதுக்கு உண்டான இது கிடைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், இதுவே யோகா இருக்கு. இப்ப பாவங்கள் கழியுது, அப்பதான் சொல்றேன் பகவான் நாம நாமத்தை ஜபம் பண்ணுன்ற. இப்படி பண்ண பண்ண பண்ண நம்மளுடைய பாவங்கள் குறைய குறைய குறைய அப்ப யோகத்தில் நமக்கு ஈடுபாடு ஏற்படும். அது மாதிரி விகத கல்மசாக சொல்ல வந்தேன், பாவம் நீங்கிறதும் யோகத்துல சித்திக்கிறதும் ஒரு மியூச்சுவலி இது சப்போர்ட் இது. சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஷ்டதே. உத்தம சுகம் சொன்னாரு, உத்தம சுகம் உத்தமம் இப்ப அத்தியந்த சுக அத்தியந்தம் சுகமஷ்டதே ஏவம் உக்த பிரகாரின. இப்படி சொல்லப்பட்ட ஆத்மானம் யுஞ்சன்னு, ஆத்மானம்னா ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டு அல்லது அதோடு கூடிக்கொண்டு தேனையேவ அதனாலேயே விகத பிராச்சீன சமஸ்த கல்மஷகா 28 கமெண்ட்ரி. அதனாலேயே விகத பிராச்சீன சமஸ்த கல்மஷகா அனைத்து விதமான பழைய வாசனைகள் பாவங்கள்லாம் நீங்க பெற்றவன் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் பிரம்ம அனுபவ ரூபம் சுகம். மறுபடி இந்த பிரம்மம்னா அந்த இடத்துல ஆத்மாதான் அர்த்தம். ஏன்னா இன்னும் அந்த வரைக்கும் போகல. ஏன்னா நம்ம முறையே சொன்னோம் மோட்சத்துக்கு பிரம்ம பிராப்திக்கு, மோட்சம்னா என்னன்னு கேட்டா மோட்சம்ன்றது பிரம்ம பிராப்தி. ஏன்னா மோட்சம்ன்றது ஒரு ஒரு ஸ்கூல்லையும் டிஃப்ரெண்டாக இருக்கு. நியாய வைசேஷிகம்ன்ற ஸ்கூலில் மோட்சம்னா என்னன்னு கேட்டால் மொத்தமாக மேட்டரை விட்டு அதாவது பிரகிருத்தியை விட்டு பிரிஞ்சு கல் மாதிரி இருக்கிறதுன்றான். அவன் என்ன சொல்வான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மாவுக்கு சுக்க துக்கங்களோ இல்லை தன்னை பற்றின அவேர்னஸ் கூட சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இருக்குங்கிறான். இப்போதான் சொல்லுவோம் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு ஸ்வரூப ஞானம் ஒன்று இருக்கு, சரீரத்தோட உதவி இல்லாமையே ஆத்மாக்கு தான் பாஸ்டின் இருக்கும், தாண்ட எண்ணமான இருந்துட்டு இருக்கும், சரீரத்தோட உதவி தேவையில்லை. ஏன்னா அப்படிதான் வேதாந்தம் ஒத்துண்டிருக்கு ஆத்மாவை. பட் நியாய விசேஷிக மதம் பிரகாரம் சொல்றாங்கன்னா ஆத்மாக்கு தான் இருக்கேன்னு தெரியறதுக்கே சரீரத்தோட ஹெல்ப் தேவை. அப்ப சரீர சம்பந்தம் இருந்தாதான் ஆத்மாக்கு தான்ற ஞானம் ஏற்படும், தனதுன்ற ஞானம் ஏற்படும். புரிஞ்சுங்கல்ல, இது நியாய விசேஷிக சொல். அதனால அவன் என்ன சொல்றா, சரீரத்தை விட்டு விலகிட்டான்னா கம்ப்ளீட்டா ஞானமே இருக்காது. அவன் என்ன கண்டென்ட் பண்றான்னா, ஞானம் இருந்தா சுக்க துக்கங்களை அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறான். ஞானமும் இருந்து சுக்க துக்கத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். கரண்ட் இல்லைனா ஆக்டிவிட்டி இல்லை, அது மாதிரி கதை. கரண்ட் தான் எங்கேயோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்தா இருக்கும், அது மாதிரி அவன் சொல்றான். அதனால நான் சொன்ன கல் மாதிரி இருக்கிறதுன்றான். சாங்கியவியல் என்ன சொல்றான்னு கேட்டா, சுரூப ஞானத்தை ஒத்துக்கிறான். ஆத்மாவுக்கு தன்னை பத்திர ஞானம் எப்ப இருந்துட்டே இருக்கும், ஆனா தனதுன்ற ஞானமே போய், ஏன்னா அந்த தனதுன்ற ஆஸ்பெக்டே பிரகிருதியில் தான் இருக்கு, இயல்பா அதுக்கு கிடையாது. அதனால தனதுன்றத மிஸ்கன்செப்ஷன் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த தனத்தை கட் பண்றதுக்காக தான் அந்த யோகா இத்தியாதிகள் எல்லாம் பண்ணி விட்டுட்டு தான் தானாவே இருக்கிறதுன்ற. வேதாந்தத்துல வரைச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல்ஸ், ஒன்னு அத்வைதம் ஒன்னு விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே தனதுன்னு சொல்றது எதுவுமே கிடையாது இங்க, அது எல்லாமே மித்யா, மாயினால தோற்றம் தான் எல்லாமே, இருக்கிறது சொரூபம் மாத்திரம்தான். அப்ப அந்த மித்யாலேருந்து ரியலைஸ் பண்றது இதெல்லாம் மித்யான்னு ரியலைஸ் பண்ணிட்டு ஸ்வரூபத்திலேயே இருக்கிறதா மோட்சம். விசிஷ்டாத்வைத துவைதிகள்ல வெளி உலகம் இருக்கு, வெளி உலகம் இருக்கு, பந்தமும் ரியல், அது ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினால, பட் இட் கேன் பி ஓவர் கம். அப்ப நம்ம வெளியே போகக்கூடிய ஞானத்தை உள்ளுக்குள்ள செலுத்துறோம், செலுத்துறதுனால நமக்கு பிரம்ம பிராப்தி மோட்சம். பிரம்ம பிராப்தி மோட்சம் சொல்லச்சு பிரம்மத்தை அடைதல். நியாய விசேஷிக்கணும் சொல்றோம்னா சரீரத்தை காட்டிலும் பிரிஞ்சு இருக்கிறது, எல்லாருமே சரீரத்தை பிரியறது தான், அதுல எல்லாம் சேம் தான். சரீரத்தியாகம் சரீரத்தை விடுறது பைனலா, அதுதான் எல்லாருக்கும் மோட்சம். சரீரத்தை பெரியதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நியாய வைசேஷிக ஸ்கூல் பிரகாரம் ஆத்மாக்கு தாண்ட ஞானம் கூட இருக்காது, இந்த கல் மாதிரி இருந்துருக்கும். கர்மத்தை ஒத்துக்காளே அந்த கர்மா இருக்கும், அதாவது அவளுக்கும் யோகாபியாசம் பண்ணலாம் கடைசியா ஞானத்தை வர வச்சதுக்கு அப்புறமா ஸ்வயம் பிரகாசத்துலாம் கிடையாது, நியாய வைசிஷ்டிகா பிரகாரம் கிடையாது. தட் இஸ் தே ஹவ் கன்சீவ்ட், தட் இஸ் தே ஹவ் கன்சீவ். அதுக்கு அவள் ஆர்கியூமெண்ட்ஸா இருக்கு, அது அவள் சிஸ்டம் அந்த மாதிரி. சரீரம் பிரகிருதி வெளி உலகம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இது வந்து மைக்ரோ காசம், அது மேக்ரோ காசம், அவ்வளோதான். மொத்தத்தினுடைய அம்சம் சரீரத்தில் இருக்கு, எல்லாம் ஒரே குரூப், எல்லாம் ஒன்னே கிடையாது, எல்லாம் ஒரே குரூப். பிரகிருதி வெளி உலகம், சரீரம் பிரகிருதி தான் வெளி உலகம், சரீரம் பாட பிரகிருதி. சரீரமே பிரகிருதி இல்லை, சரீரம் இஸ் அவர் இம்மிடியட் ரெகக்னிஷன் ஆஃப் பிரகிருதி. பிரகிருத்தில சரீரம் ஒரு அம்சம், அவளுக்கு இந்த சரீரம் இஸ் மேட் ஆஃப் பிரகிருதி. புருஷ பிரகிருதின்றது பிரகிருத்தின்றது அங்க சொல்லப்பட்டது, இந்த கிராஸ் நேச்சர் அங்க, அந்த கிராஸ் நேச்சர்ல என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்கும், 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த 24 தத்துவம் நம்ம சரீரத்தில் இருக்கு. அதாவது மைக்ரோ காசம் மாதிரி இருக்கு, அது அண்டம் இது பிண்டம் தான். ஒரு ஒரு ஆத்மாக்கும் இந்த பிரகிருதி என்ன பண்ண ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்து சம்பந்தத்தை படுத்தி வைக்கிறதுன்னு சாங்கியம் சொல்றோம், சாங்கிய யோகம். அப்ப சாங்கிய யோகத்திலையும் ப்ளூராலிட்டி இருக்கு, நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, நிறைய சரீரம் இருக்கு. அத்வைதத்துல வரைக்கும் என்ன சொல்லாங்க கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிறது நம்ம மாத்திரம்தான். பிரகிருத்தின்றது மாயின் மாயை, அதாவது எல்லா சாஸ்திரங்கள்லயும் அன்கொஸ்டினபிள் ஏரியாஸும் கண்டிப்பா இருக்கும். அதை வந்து அதை வச்சுட்டு தான் எல்லாரும் அவ்வளோ சாஸ்திரத்தை வச்சிருக்காங்க. ஷடா ஷடஸ்மாக்கம் அனாதையான்னு ஒரு வசனம் உண்டு அத்வைதத்துல. மாயை எப்படி இருந்தது கேட்கக்கூடாது, பிரம்மத்தோட எப்படி சம்பந்தம், எப்போ சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி சொல்லலாம் வச்சுட்டு இருக்கா. நம்ம அதெல்லாம் ஒத்துக்கணும், இருக்கு கேட்காம ஒத்துட்டோம்னா அப்ப ஏதோ ஒரு ஃபேக்டர்னால மாயின்னு ஒன்று இருக்கு, அது பிரம்மத்தோட சம்பந்தப்படுறது. பிரம்மத்தோட சம்பந்தப்படச்சே ரெண்டு விஷயங்கள் தோற்றம், ஒன்று வந்து பிரம்மமே ஜீவாத்மாக்களா தோன்றது, பிரம்மமே பிரகிருத்தியா தோன்றது. பட் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவா இல்லையா. இப்ப இவாளுக்கு வந்து இது இதெல்லாம் அஜ்ஞானம், இதெல்லாம் மித்தியான தோணினவனவே அந்த இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய தன்மை போயிடுறது, பிரம்மமாவே இருக்கா. ஏன்னா ஜீவாத்மா பிரம்மம் ஆறுது அப்படின்னா சொல்ல முடியாது, அத்வைதத்துல இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான், எதுவும் எதுவும் ஆகவே முடியாது. அதனால இவாளுக்கு என்ன தோணும், எப்ப இந்த இண்டிவிஜுவலா கர்ம வசத்தினால தான் தனியா இருக்கேன், இது இந்த உலகம் இருக்கு, இதெல்லாம் நினைச்சுட்டு தரணும். எப்ப அந்த இதெல்லாம் போய் நான் பிரம்மன்ற ஞானம் ஏற்படுறதோ அப்ப என்னது கேட்டீங்களா, அந்த ஜீவாகுட்டு போயிடுறது, போயிட்டு பிரம்மமா இருக்கு. அப்படியே அது கன்செப்ஷன் கொஞ்சம் கஷ்டம், அப்படிதான் அது ஆறுது. பட் அவனுக்கு பிரகிருதி அப்ப இருக்காது, இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் மிச்ச பேர்லாம் இருக்காளே, அதனால அவளுக்கு தோணிட்டுதான் இருக்கு, அதுவும் வியாபாரிக சத்தியம் அப்படின்னு சொல்றேன். அது எல்லாருக்கும் உண்டாச்சு, விசிஷ்டாதேசத்துல எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்கா, எல்லீரு விடுபட்டால் உலக இல்லை என்ன இல்லைன்னு சொல்றது இல்ல. அவன் பிரகிருதி எதுக்கு இருக்குன்னு கொஸ்டின் வந்துடும் அப்புறமா. அது ஜீவன் மக்கின்னு ஒத்துருக்கறதுனால, அதாவது இங்க பாருங்க எல்லாத்தையும் ரிகன்சல் பண்ணலாம், இருக்கிறது முடியாதுன்னு இல்ல. இப்போ கீதையில ஸ்ட்ரிக்டா பார்த்தா வச்சுக்கோங்க, கீதையில கூட ஞான யோகியா ஒருத்தர் ஆயிட்டா வச்சுக்கோங்க, அவளால கர்ம எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான். அவ வந்து அந்த சமாதியிலேயே இருந்துருக்கு. அப்ப சமாதியிலேயே இருக்கான்னு சொன்னா ஷரீர நினைப்பே இருக்காது, ஷரீர நினைப்பே இல்லாட்டி நான் எனதுன்ற எண்ணம் இல்லாட்டி கர்மா பண்ண முடியாது, சரியா. அது ஒரு ஸ்டேட். அதே மாதிரி ஜீவன் முக்தன்றது வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட். சங்கராச்சாரிய டிஸ்கஸ் பண்றார், ஜீவன் முக்தன் இருக்கானா இல்லையன்னு கேட்டா யார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறார். அவாவதான் பிரமாணம் இருக்கு. ஒருத்தர் நான் நடிகர் வந்து இப்ப நான் ஜீவன் முக்தன் சொன்னேன்னா எப்படி இப்ப டெஸ்ட் பண்றது, இது கண்டுபிடிக்கிறது இப்ப சொல்லணும், அடிச்சா கத்துறானா, இதெல்லாம் அப்படிலாம் இது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டேட், அது அந்த ஸ்டேட் என்னன்னா ஞான யோகம் பழுத்த நிலை, ஞான யோகம் பழுத்து இருக்கக்கூடிய நிலை அது. பட் இங்க சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்பிரதாயத்துல ஜீவன் முக்தன்றது நம்ம ஒத்துக்கிறது இல்ல, முரண்பாடு. ஜீவத்து முக்தன், ஜீவத்துன்னு சொன்னாலே பத்த தசின்னு சொன்னாலே சரீர சம்பந்தம் தான் பத்த தசி. முக்தின்னு சொன்னாலே இந்த பிரகிருதி பிரகிருத பிராகிருதமா இருக்கிற சரீரத்தை விடுறது, அதான் ரெண்டு செய்யறாரு. ஆமா பேரடாக்ஸ், நம்ம ஒத்துக்கிறது இல்ல. அவ வந்து ஜீவன் முக்தனை ஒத்துன்றிருக்கா, ஏன்னா அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணம். சரியா? ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணம். அந்த ஞானம் ஏற்பட்ட கணத்திலேயே திருப்பி டைம் இல்லாதான் கிடையாது, உடனே மோட்சம் தான். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, படிக்கிறதுக்கு மேலே ஈஸியாக இருக்க தவிர, அந்த அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் கிடச்சி, அப்படிப்பட்ட ஒரு குரு கிடச்சி, அவர் உபதேசம் பண்ணி தத்துவமதின்னு சொல்லி அந்த சிஷியனுக்கு உடனே அகம் பிரம்மாஸ்மினா ஒரு ஃபிராக்ஷன் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஏற்பட்ட உடனே அப்போ சரீர பந்தமானது விடுபட்டுறது இல்லாத மாதிரி கணக்கு அவள் தான், இல்லாத மாதிரி கணக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஹையாக டெக்னிக்கல் லெவல் தான், இதெல்லாம் நம்ம உட்காந்து சர்ச்சை பண்ணுறதுக்கு ஒன்றும் இடமே இல்லை. அவள் ஒத்துன்றக்கா நம்ம ஒத்துக்கல, அவ்வளோதான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவளுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது, எங்கே போவாவா? அத்வைதிகளுக்கு மோட்சம்னா எங்கே போகிறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் பிரம்மமாக இருக்கிறது தான். அதனால இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் தம் டு டிலே தி இது. பட் நமக்கு அப்படி இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் நித்திய விபூதின இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும் விசிதாத்வைதிகளுக்கு. அப்போ போகணும்னு சொன்னால் சரீரத்தோடு போக முடியாது, சரீரத்தை விட்டு தான் போகணும், அதனால அதுக்கு வெயிட் பண்ணணும். இதெல்லாம் அகாடமிக் டிஸ்கஷன், அவ்வளோதான், அதோடு நம்ம நிறுத்திக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல பிரம்ம, இந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு ஜீவாத்ம அனுபவத்தில் தான் இன்னும் இருக்கா. ஏன்னா முதல்ல மோட்சத்துக்கு அங்கே ஆரம்பிச்சது. மோட்சம்னு என்னன்னு கேட்டால் பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை அடையிறது தான் மோட்சம். பிரம்மத்தை அடையிறதுக்கு எது காரணம்னு கேட்டால் பிரம்மம் தான் காரணம். பிரம்மத்தினுடைய ஒரு அப்ரூவல், அந்த அப்ரூவல் எப்படி வாங்கலாம்னா, ஒன்று பக்தி பண்ணி வாங்கலாம், இல்லை பிரபக்தி பண்ணி வாங்கலாம். கீதா சாஸ்திரம் பிரகாரம் பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியவைகள் கர்மயோகம் ஞான யோகம். நம்ம இன்னும் அந்த ஸ்டேட்டில் தான் இருந்துருக்கோம். ஆறாவது அத்தியாயத்தில் தான் கர்மயோகம் ஞான யோகம் முடிய போகிறது. இன்னும் ஒரு 12 சாப்டர் இருக்குது, அதுக்குள்ளேயே பிரம்மத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியாது சின்ன கதையை இருப்பேன். அதனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பிரம்ம பிராப்தினா அந்த ஜீவா ரெஸ்பெக்டிவ் அவாவா இண்டிவிஜுவல் ஆத்மா எது இருக்கணும் அந்த நிலைமை தான். ஏன்னா 12வது அத்தியாயம் இருக்கு பக்தி யோகம் போக போகிறது, அப்போ தான் அந்த பக்தி யோகமானது மோட்சத்தம். இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா, அர்த்த பஞ்சகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்த பஞ்சகமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அடையப்பட வேண்டிய, அதாவது லோகத்தில் பொதுவாக எந்த வஸ்துவை நம்ம அடையணும்னு சொன்னாலும், எந்த வஸ்துவை ஆசைப்பட்டாலும், மினிமம் யார் ஆசைப்படுறாலும் அவனுக்கு நம்ம எதை ஆசைப்படுறோம் கிளியராக தெரியணும். சில பசங்க இருக்கும், குழந்தைகளை போய் எதிராக ஒன்று கிட்ட சொல்ல தெரியாது, இல்லை இதுவாக கிட்ட இது இல்லை, இதுவாக கிட்ட இது இல்லை, அதுங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்படிலாம் இருந்தால் எதையும் அடைய முடியாது. அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தானா எதையும் ஒன்று அடைய ஆசைப்படுறானா, எஸ் எனக்கு இந்த டைமென்ஷனில் இப்படி ஒரு வஸ்து ஒன்றும். அப்போ வஸ்துவை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எப்படி அடையிறது, உபாயம். இப்போ வஸ்துவும் இருக்குது உபாயமும் இருக்குது, ஆனால் அடைய முடியலையே, அப்போ ஏதோ தடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? வஸ்துவும் இருக்குது மீன்ஸும் இருக்குது, ஆனால் நம்மளால் இப்போ மீன்ஸை எடுத்து பண்ண முடியுதோ இல்லை பண்ணிட்டுருக்கோம் கிடைக்கணும், ஏதோ ஒன்று பிரதிபந்தகமாக அது இருக்குது, அதுக்கு தடை இருக்குது. அப்போ அந்த தடையை தெரிஞ்சுட்டு தடையை எப்படி போக்கிக்கிறதுன்ற ஞானம் மூணு. இதுக்கு மேலே ஒரு ஞானம் ரொம்ப முக்கியம், நமக்கும் வஸ்துக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளால் அந்த வஸ்துவை முதல்ல அடைய முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த வஸ்துவை அடையிறதுக்கு முற்படுறதுல அர்த்தம் இருக்கு. இல்லாட்டி வச்சுக்கோ, அப்போ வீசாவி, அப்போ நம்ம நம்மளோட ஸ்டேட் நம்ம தெரியணும். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போலன்னு முடவனாக இருக்கான், கொம்பு தேன் எடுக்க முடியும்னு தெரியும், தெரிஞ்சுட்டு ஆசைப்பட்டா வச்சுக்கோ. அப்போ அப்போ வாட் டூ ஐ டிசர்வ், இது லோகத்தில் நம்ம லௌகீகமாகவே பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ தான் அந்த ஆசை நிறைவேறுது. இதையே நம்ம மோட்சத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா எது நமக்கு அடைய வேண்டியது, பிரம்மம். அப்போ பிரம்மத்தையை பற்றி ஞானம். இப்போ அடுத்து யார் அடையப்படுறாலோ அவளை பற்றின ஞானம், ஜீவாத்மா ஞானம். அடுத்து என்ன உபாயம், உபாயத்துக்கு அடுத்து என்ன பிரதிபந்தகம், பிரதிபந்தத்துக்கு அடுத்து அடைஞ்சா என்ன, இப்போ வாட் நெக்ஸ்ட், அந்த மாதிரி. அப்போ ஜீவாத்ம ஞானத்தை நம்ம அடையணும். இப்போ ஞானத்தை அடையிறதுன்னு சொன்னால் பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் ரெண்டு இருக்குது. இப்போ நமக்கு ஏற்படுற ஞானம் இல்லை பரோட்ச ஞானம், அதாவது நல்லா கேட்டுருக்கோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அனுபவிச்சோமா கேட்டால் நம்ம இன்னும் அனுபவிக்கலை. அப்போ அந்த அபரோட்ச ஞானம் ஏற்படுறதா அந்த ஞான யோகத்துடைய கிளைமேக்ஸ். அப்போ ஞான யோகத்துடைய அல்டிமேட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அபரோட்ச ஞானம். இது வரைக்கும் நம்ம புத்தகத்தை பார்த்து கேட்டு படிச்சுருந்தோம், யாராவது சொன்னால் கேட்டிருந்தா ஆத்மானம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை நம்ம சாட்சாத் கிரகிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டு அந்த அந்த ஸ்டேட். அப்போ சாட்சாத் கிரகிச்சா அபரோக்ஷ அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்னா இம்மீடியட், ஒன்றும் அதில் இதுவே இல்லை, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக போய்ட்டுருக்கு. அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் மோட்சத்துக்கு போக எரிஞ்சுபட்டு கிடைக்கிறது. பரமாத்மாவை தெரிஞ்சுக்கக்கூடிய இல்லை அடையக்கூடிய வழியானது பிறக்கிறது. அதனால்தான் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம், டைரக்டா பக்தி யோகம். அப்ப நடுவில் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்லயே சில பேர் இப்படி விலகிடலாம், அவதான் கைவல்யாசிகள். அதில் நம்ம சாங்கிய யோகா எல்லாரையும் அதில் கொண்டு வந்துடலாம், எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா அவெல்லாம் இந்த கைவல்யமா அடைஞ்சிட்டு அப்படியே இருந்துட்டு இப்போ அவ்வளோதான் அவளுக்கு, அவ்வளோதான் ஆத்ம அனுபவம் தான் அவளுக்கு கோல். பரமாத்மா அனுபவத்தை அவள் சீக்கும் பண்ணல. பகவான் வந்து மெக்னானிமஸ், இது அளவுடு அப்படிங்கிறார், நான் அளவு பண்ணுறேன் அப்படிங்கிறார். யாராவது இங்கேயே பிரேக் எடுத்துக்கணும் எடுத்துக்கோ அப்படிங்கிறது கைவல்யா இருந்த. பட் அது அதெல்லாம் அகாடமிக் டிஸ்கஷன் தான். ஏன்னா யாரு போய் பாக்குறது இப்ப அவெல்லாம் எங்க இருக்கான்னு தேடுறது, இப்போ எனக்கு எங்க பிரகிருத்தில இருக்காளா, அதுலயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதுலயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன், ஹவு டு வி கன் இப்ப நம்ம விஜிதாவே எப்படி நம்ம கன்க்ளூட் பண்றது. இப்போ இப்போ ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு, அவெல்லாம் மோட்சத்திலேயே ஒரு செடியில எங்கேயோ ஓரமா இருப்பாங்க, நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது. இல்ல பிரகிருதி மண்டலத்திலேயே ஒரு ஓரமா எங்கேயோ இருப்பான்னு சொன்னா கூட நமக்கு எப்படி தெரிய போகுது. அதனால சொல்றேன், அதெல்லாம் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் தவிர, நமக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கலா அதெல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு கம் டு கன்க்ளூஷன். ஆக மொத்தம் இந்த இட்ஸ் அ ஸ்டேட் பாசிபிள். பிரகிருத்தியை காட்டிலும் வேறையாகவும் பிரம்மனை காட்டிலும் வேறையாகவும் தனியா இருக்க முடியும் அப்படின்னு நிலைமை இருக்கு. அதான் பகவானே சொல்றாரு. சில பேர் என்ன பண்றா, இங்கேயே தெரிஞ்சு இருந்துடுறாங்க. அக்ஷர உபநேசன வரப்போறது இல்லை அக்ஷர இதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இட் இஸ் பாசிபிள் டெக்னிக்கலி. பட் அதனால நிறைய கேள்வி கேட்கலாம், அது கேட்டுட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் பதில் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. லிமிடேஷன்ஸ் நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்லலாம், ஆனால் அதுக்கு திருப்பி என்ன பேசிஸ், என்ன பிரமாணம் கேட்டு வச்சுருந்தோம், பிரமாணம் இருக்காது. அதனால சிலதெல்லாம் வந்து வெறும் அகாடமிக் இன்ட்ரெஸ்டாக தான். சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஷ்ணதே. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சொன்னால் அந்த ஆத்ம அனுபவத்தை அடைஞ்சு அத்தியந்தமான சுகத்தை அடைகிறான். ஏவம் முக்த பிரகாரேன ஆத்மானம் இஞ்சென்று தேனையவ விகத பிராச்சீன சமஸ்த கல்மஷா பிரம்ம சம்ஸ்பர்ஷம் பிரம்மானுபவ ரூபம் சுகம். அந்த பிரம்ம அனுபவம் ஆத்ம அனுபவமான ரூபத்தை சுகத்தை அடைந்து அபரிமிதம் சுகேன அதிகப்படியான சுகத்தினால அனாயாசன சதா அஷ்டதே. அனாயாசம்னா எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாம அதுலேயே அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அதுக்கு சொல்ற அச யோக விபாக தசா சதுஷ்பிரகார உச்சதே. நான்கு பிரகாரமா அப்படிப்பட்ட அந்த யோகத்தினுடைய விபாக நிலை கன்சர்மேஷன், அதாவது அதனுடைய ஒரு பரிபக்வ நிலை இருக்கு, அது நாலு விதமா இருக்குன்ற. முதல்ல 29வது பத்தியம், சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. மறுபடியும் சமதர்ஷனஹ, சர்வத்ர சமதர்ஷனஹ, சர்வத்ரன எவ்ரிவேர், எவ்ரிவேர்னா இன் ஆல் பீயிங்ஸ். எப்படி சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. ஆத்மானம் சர்வபூதஸ்தம், தன்னை அனைத்து ஜீவராஜிகளும் பார்க்கிறான். சர்வபூதானி ச ஆத்மனி, அனைத்து ஜீவராஜிகளும் தன்னை பார்க்கிறான்னு அர்த்தம் பண்ண வச்சுக்கோ, சரியா அர்த்தம் வராது. எப்படி பார்க்க முடியும், இப்போ இந்த வீட்டில் இத்தனை வஸ்துக்களை பார்க்குறேன், இந்த ஹால் இருக்கு, இந்த ஹாலில் இத்தனை வஸ்துக்கள் பார்க்குறேன்னு சொன்னால், இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் இந்த இந்த இடமான கிரகமானது ஆதாரமாக இருக்கு. ஒரு டேபிள் மேலே 10 புஸ்தகம் இருக்குன்னு சொன்னால், 10 புஸ்தகத்தை நான் டேபிள் மேலே பார்க்குறேன்னு சொன்னால், 10 புஸ்தகங்களுக்கும் டேபிள் ஆதாரமாக இருக்கு. இப்போ மொத்த ஆத்மாவையும் தன்னுள்ள பார்க்குறான்னு சொன்னால், இந்த ஆத்மா மொத்த ஆத்மாவுக்கும் ஆதாரம் கிடையாது. இது எல்லாமே எதுலேயும் ஆதாரமாக, இது ஏதோ ஒரு ஆதாரத்தில் உட்காந்துருக்கு. என்ன தாத்திரம் கேட்டால், என்ன பார்த்தா அவளையும் பார்த்தா மாதிரி அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல பாருங்க, ஐ சி மைசெல்ஃப் இன் ஹிம். யாரையும் ஒருத்தர் பார்க்கலாம், பார்த்து நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்றதுக்கு ஐ சி மைசெல்ஃப் இன் ஹிம் தான். எம்பதி, அவன் அவன் அவன் ஷூஸ்ல இருந்து பாரு அப்படிலாம் சொல்றான். அப்ப நினைச்சு பாரு, அவனாக வாழ்ந்து பாரு, அவனாக இருந்து பாருலாம் சொல்லச்சே, என்ன அர்த்தம் கேட்டேன்னா, அந்த பாவத்தை தான் எடுத்துக்கணும் தவிர யாரும் இதுலயும் இல்லை, எல்லாம் தந்தையாக தான் இருந்துருக்கும். அப்ப என்ன கேட்டா, முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் தான் அடுத்த வாருக்கு ஏற்பட்ட சுகதுக்கங்களும். அது பின்னாடி சஷ்மா சொல்ல போற என்ன தாத்திரம் கேட்டா, எப்படி நான் ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை காட்டிலும் விலட்சணமா தனியா இருக்கணும், அதே மாதிரிதான் எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவானது அந்தந்த சரீரத்தை காட்டிலும் விலட்சணமா இருக்கு அப்படின்னு தாத்பரியம். ஸ்வாத்மனஹா பரேஷாம்ச பூதானாம் பிரகிருதி வியுக்த ஸ்வரூபானாம் ஞானைக ஆகாரத்தையா. ஸ்வாத்மனஹா பரேஷாம்ச, தன்னுடையதும் அடுத்த பூதங்கள் ஜீவராசிகளுக்கும் பிரகிருதி வியுக்த ஸ்வரூபானாம், பிரகிருதியை காட்டிலும் வியுக்தமான அல்லது வேறாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இருக்கணும். ஞானீக ஆகாரத்தையா, பொதுவா ஜீவாத்மாவை பற்றி சொல்லிச்சு உப்புக்கும் கம்பேர் பண்ணுவா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வஸ்துக்கள் வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும். பெருமாளுடைய கண்ணு வந்து தாமரை மாதிரி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சதே இருக்கிறே ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கும், தாமரை தான். அதனால அதை வச்சு நம்ம கம்பேர் பண்றோம், அதுக்காக தாமரை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி உப்பு, உப்பு இருக்கு இல்லையா, உப்புனா நல்லா ரிஃபைன்டு சால்ட் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம கிராமத்துல போய் உப்புல எடுத்து நிறைய குப்பை சக்தியெல்லாம் இருக்கும், அதை எடுத்துக்கூடாது. ரிஃபைன்டு சால்ட் எடுத்தோம்னா அந்த சால்ட்டுக்குள்ள சால்ட்டை தவிர வேறு எதுவும் இருக்காது. நான் சால்ட் எல்லாம் பிரிச்சுட்டு எதாவது இருக்கா பார்க்கறதுனா ஒன்றும் கிடையாது. சால்ட் நியர் சால்ட். அது மாதிரி ஆத்மாவானது ஞான ஏக ஆகா. ஞானம்னா நம்ம ஒரு லைட், ரே ஆஃப் லைட்னு வச்சுக்கலாம், ஒரு வெளிச்சம், அதுதான் ஆத்மா. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவானது சாம்யாது, சாம்யாத்னா சிமிலரா இருக்கிறதுனால வைஷமியஸ்டேச்ச பிரகிருதி கதத்துவாது. இல்லையே பார்க்கச்ச டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொன்னா அந்த வைஷமியம் எல்லாம் பிரகிருத்தியை சேர்ந்தது, பிரகிருத்தியை சேர்ந்தது. சரீரத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம தெரியறது அது அப்படி அது கிடையாது. யோக யுக்த ஆத்மா பிரகிருதி யுக்தேஷு ஆத்மசு. யோக யுக்த ஆத்மான்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைந்தவன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த நிலைக்கு சென்றவன் பிரகிருத்தியை காட்டில வேறாக்கூடிய ஆத்மசு சர்வத்திர ஞானீக ஆகாரத்தையா சமதர்ஷனக சர்வபூதஸ்தம் ஸ்வ ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஸ்வாத்மனி ஈக்ஷதே. அனைத்து மேலோட்டமான அர்த்தம், அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுள் பார்க்கிறான், தன்னை அனைத்து ஆத்மாக்களையும் பார்க்கிறான்றது அதுக்கு அர்த்தம் சொல்ல போறார். சர்வபூத சமான ஆகாரம் ஸ்வாத்மானம் ஸ்வ ஆத்ம சமான ஆகாரானிச்ச சர்வபூதானி பஷ்யதி இத்யர்த்தஹ. என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா பூத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாவானது சமா ஆகாரம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏகஸ்மின் ஆத்மனை திருஷ்டே சர்வசிய ஆத்ம வஸ்துனா தத் சாமியாத் சர்வம் ஆத்ம வஸ்து திருஷ்டம் பவதி இத்யர்த்தஹ. ஒரு ஒரு ஒரு சாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அதே மாதிரி தானே, இப்போ நெல் தேசிகன் எக்ஸாம்பிள் சொல்லி நெல் சொல்வார். இப்போ ஒரு ராத்திர அந்த காலத்தில் நெல்லை போய் பார்க்குற, நெல்லை பார்த்து இன்னொரு ராத்திர பார்த்தா இதே நெல் தான் அங்கேயே இருக்குன்னு சொல்கிறோம். அப்ப இதே நெல் தான் அங்கே இருக்குன்னு சொன்னா அங்க பார்த்தா அதே நெல் இல்ல, என்ன அர்த்தம்னா இதே தான் சேம் சிமிலர் ஒன்னு அர்த்தம். அது மாதிரி ஒன்ன பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா, ஒன்ன பார்த்தாச்சுன்னா எல்லாம் அந்த மாதிரி அர்த்தத்துல அப்படியா இருக்கின்ற சர்வத்த சமதர்ஷன ஹைதி வசனாத்து சோயம் யோகஸ்வயா புரோக்த சாமியேன. அடுத்து 34 சொல்லப்படுற சாமியன்னு பதவி போட்டிருக்கார். சர்வத்த சமதர்ஷன ஹைதி வசனாத்து சமதர்ஷனம் என்னன்னா சாமியத்தை பார்க்கறது. இது அனுபாஷனாச்ச நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. நம்ம 5வது அத்தியாயத்தை இதை பார்த்துட்டோம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. இந்த பிரம்ம ஆத்மா இருக்கு, நிர்தோஷமான தோஷம் மட்டும் நிலையில சமமா இருக்கு, தோஷ யுக்த நிலையில விஷமமா இருக்குன்னு சொன்னா ஆப்போசிட் ஆகுன்னு சொன்னார். இதுக்கு அடுத்த நிலையை சொல்றார் 30வது பத்தியத்துல, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சசமேன பிரணஷ்யதி. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர, என்ன எல்லாருக்கும் எவன் பார்க்கிறானோ. அடுத்த ஸ்டேஜ் பகவான் சொல்றாரு, எல்லாருக்குமே பரமாத்மாவை பார்க்கறான், அனைத்து அனைத்தையும் பரமாத்மாவுக்குள்ள பார்க்கிறான். தஸ்யாக பிரணஷ்யாமி சசமேன பிரணஷதி, அவனுக்கு நான் அழிவதில்லைன்னு அர்த்தமாருது. பிரணஷ்யாமின்னு சொன்னா அழிவதில்லைன்னு அப்படி இல்லை, அவனுடைய அவனை விட்டு நான் எப்படி விலகுவதில்லைன்னு அர்த்தம். அவனுடைய அந்த சாட்சாத்காரத்துக்கு நான் எப்பயுமே இருந்துருக்கேன், என்னுடைய சைட்லாம் இருந்துருக்கேன், அவனோட சைட்லாம் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அந்த மாதிரி தாத்பரியம் அதுக்கு. ததோ விபாக தசாம் ஆப்பன்னக மம சாதர்மியம் உபாகத. இப்போ பின்னாடி சொல்ல போறார் மம சாதர்மியம் ஆகத்தாக. 13வது அத்தியாயத்துல மம சாதர்மியம் ஆகத்தாக என்னுடைய எனக்கு நிகராக வரப்போறான்னு சொல்ற. முக்த ஆத்மாக்கள் எங்க போன்னு கேட்டார், பரமாத்மாக்கு நிகர் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பரமாத்மாவும் ஞானானந்திக சுரூபன், ஜீவாத்மாவும் ஞானானந்திக சுரூபன் தான். எப்போன்னு கேட்டா இவனுடைய பிரிஸ்டைன் ஃபார்ம்ல, பரமாத்மாவுக்கு எப்பயும் தோஷ கலப்பே இல்லாததுனால எப்பயுமே அப்படி இருந்துருக்கான். ஜீவாத்மா வந்து ஒரு காலத்துல தோஷத்தோட சம்பந்தப்பட்டு அந்த தோஷம் விலகி திருப்பி பரிசுத்தமான சொல்றதுக்கு சங்கோஜமா இருக்கு, பரிசுத்தமா வரைச்சே என்ன அர்த்தம் கிடையாதுனா என்ன மாதிரியே அவனை இருக்கான்னு சொல்லுவோம். அதான் உதாரணம் பார்த்தோம், புடவை அந்த ரவிக்க துணி பார்த்தோம் வச்சுருக்கோம், எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான். பட் புடவைன்னு பார்க்கச்சே நீளமா பெருசா இருக்கு, ரவிக்க துணி சின்னதா இருக்கு, இருந்தாலும் சேம் மெட்டீரியல் தானே. அது மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேம் மெட்டீரியல் தான். அதான் மம சாதர்மியம் சொல்லப்படுறது. ஆபண்ணோ மம சாதர்மியம் உபாகத நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்னு முண்டகோபனிஷத் சுத்தி வாக்கியத்தை காட்டுறார். நிரஞ்சனா அப்ப தோஷமற்று பரமம் சாமியம் உபயதி, அந்த பரமமான ஒரு ஒற்றுமையை அடைகிறான், ஒன்றாகிறான் சொல்லல. அதான் இங்க தாத்திரம் விஸ்வாசத்துல என்னைக்குமே ஜீவாத்மா பிரம்மத்தோட ஐக்கியம் தான் கிடையாது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் ஒத்துக்கல. முக்த தசையிலையும் போனாலும் பரமாத்மா தனியா இருப்பார், ஜீவாத்மா தனியா இருப்பான். அப்படின்னு தான் இச்சிச்சமானம் சர்வசிய ஆத்மவஸ்துனக விதூத புண்ணிய பாபஸ்ய சுரூப்பேன அவஸ்தித்தஸ்ய மத்சாமியம் பஷ்யன். அப்ப அந்தந்த ஆத்மாவை பார்க்கச்சு சரீரத்தை காட்டிலையும், அதாவது நான் எப்படி இந்த சரீரத்தை காட்டிலையும் வேறையா இருந்து என்னுடைய உண்மையான கிறிஸ்டியன் பாவம் நான் பார்த்தோம், அதே மாதிரிதான் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஆத்மா தான் இருக்குன்னு தாத்பரியம். அது பகவானுக்கு சமயமா இருக்கு. அதை பஷ்யன்னு எஹ சர்வத்திர ஆத்மவஸ்துனி மாம் பஷ்யதி, ஆத்மவஸ்துனி மாம் பஷ்யதி, என்னை பார்க்கிறானோ சர்வம் ஆத்மவஸ்துச்ச மை பஷ்யதி, அனைத்து ஆத்மவஸ்துவையும் என்னுள் பார்க்கிறான்னு சொன்னா என்னை போலவே பார்க்கிறானோ அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. அந்யோன்ய சாமியாத்து அந்நதர தர்சனேன அந்நதரதப்பி தீதிஷம் இது பஷ்யதி, உன்னை பார்த்தா இன்னொன்னு இதே மாதிரிதான் அப்படின்ற நினைப்பு எப்ப வரும்னா எல்லாமே ஒன்னா இருந்தாதான். அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சார் பதம் சொல்ல வச்சுக்கோங்க, என்ன அசம்ஷன் கிடையாதுனா ஒரு சாதம் ஒரு பருத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாம் வந்துக்கும் சொல்லமும் தான். இதெல்லாம் வேற வேற ஐட்டமா போட்டுதான் வச்சுக்கோங்க, பண்ண முடியாது. இப்ப சில பேர் அது என்ன பண்றாங்க, டைம் இல்லைன்னு மொத்தத்தை ஒன்னா போட்டு கொதிக்கிறா வச்சுக்கோ, அப்ப ஒண்ணு ஒண்ணு ஒரு டைம்ல வேகும். அப்ப அந்த காயெல்லாம் பார்த்துட்டு அது வெந்திருக்காது. அப்ப சாதத்தை பார்த்துட்டு காயை வந்துட்டு நினைக்க முடியாது, அப்ப நமக்கு தெரியுது. ஆனா வெறும் அரிசியை மட்டும் உலையில போட்டு வரைக்கும் தெரியும் எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி. அப்ப ஒன்ன பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தாலே தாத்பரியமா இருக்கும். அந்த மாதிரி இப்ப ஒன்ன பார்த்தா அந்நதர தர்சனேன அந்நதர தப்பி ஈதிஷம் இது பஷ்யதி, இன்னொன்னு இதே மாதிரிதான் எப்படி நினைக்கிறானோ தஸ்ய ஸ்வ ஆத்மஸ்வரூபம் பஷ்யத அகம் தத் சாமியாத் ந பிரணஷ்யாமி, அவனை காட்டிலும் நான் நழுவுவதில்லைன்னா எப்பயும் நான் அவனுக்கு காட்சி கொடுத்துருப்பேன் அர்த்தமா இருக்கு. ந அதர்ஷம் உபயாமி காணாமல் போவதில்லை, மமாபி மாம் பஷ்யத மத் சாமியாத்து ஸ்வாத்மானம் மத்சமம் அவலோகையன்னு சன அதர்ஷனம் உபயாதி. அதான் ஐ ஆம் இன் சைடு நீஸ் இன் சைடு ஆல்வேஸ்னு தாற்பயம் அது அந்த நிலைக்கு வந்தவன். இப்ப அதை காட்டிலும் இன்னொன்னு தசோ விபாக தசமாக சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்துவம் ஆஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. 31வது பத்தியம். இப்ப வெறும் பாக்குறது மட்டும் இல்ல வர்ஷிப் பண்றாங்க. அடுத்து எங்கேயுமே பெருமாளை பார்த்துட்டு என்ன பண்றாங்க கேட்டா வர்ஷிப் பண்றாங்க. இப்ப உங்களுடைய இவா கதைகள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கா, இதெல்லாம் அங்கங்க காண்பிச்சு கடைபிடிச்சிருக்காங்க. இப்ப சில கதைகள் வருது, பட் நம்ம ரொம்ப டிஸ்டண்டா இருக்கிறது யார் அதுல அந்த கதைக்கு உண்மையான. இப்ப பாஷ்யக்காரர் வந்து வயல்வரப்புல போயிட்டு இருந்த சிஷியால போயிட்டு வச்சு யாரோ ஒரு மூதாட்டி எதிராக வந்தா வந்தா எங்க வழின்னு கேட்டா, கோயிலுக்கு போறது வழியை கேட்டேன் அவர் கை காமிச்சனே அவர் விழுந்து சேவிச்சாருன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து பெருமாளை காமிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு யாரோ ஒரு ஒரு கழுவி ஒரு கிராம அதான் சேவிக்கிறான்னா ஏன்னு கேட்டா அந்த பாவம் அப்போ அப்ப தனக்கு தன்னை ஒரு அவ்வளோ ஹம்பிளா வச்சுக்கக்கூடிய பாவம், இன்னொன்னு யாரையும் வந்து இலக்காம பார்க்காத ஒரு பாவம். அதே மாதிரி சங்கராச்சாரியோட விருத்தத்தில் வச்சு அந்த மாதிரி ஒரு ஹண்டர் ஒருத்தவரா அவங்கிட்ட இது வருது அந்த மாதிரி கேள்வி கேட்கறா உடனே அந்த இதை பார்க்கறான்னு. அப்ப சர்வபூத சித்தம் மாம் அப்படி எல்லாத்துலயும் பரமாத்மா தான் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அனைத்தையும் ஒரு மரியாதையோடு ஒரு ஒரு பக்தி பாவனையோடு ட்ரீட் பண்றாலும் அப்படிப்பட்டவன் இருக்கான்னா அவன் சர்வதா வர்த்தமானோபி, சர்வதா வர்த்தமானோபின்னா யோகத்துல இருந்தாலும் சரி யோகத்திலிருந்து விலகி வந்தாலும் சரி, ஏன்னா யோகத்துல எப்படி இருக்க முடியாது, அது வந்து முக்த தசையில் தான் இருக்க முடியும். சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த சமாதிக்கு போறது திரும்பி பிராக்டிக்கல் வேர்ல்டு வருது, திரும்பியும் போறது திரும்பியும் வருதுன்றோம். அவன் சமாதியில இருக்கானோ இல்ல சமாதியில இல்லையோ எப்படி இருந்தாலும் அப்படின்னு சாதிக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சம்பிரதாயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு திருமண காப்பு அதுக்கு ஒரு தங்கச்சக்கரம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பகவான் இருக்கான்னு பாவத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக எதையும் காலில் உதைக்காத சின்னதுலேருந்தே சொல்லி சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறோம். நம்மளும் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம், பாதி ஃபாலோ பண்றோம் முடியலன்றோம், பாதி அந்த பசங்களுக்கு இன்னும் அதை போதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை காலில் உதைக்காத எடுக்கிறது எல்லாம் எல்லாத்துலயும் பகவான் இருக்கான ஒரு பாவம் நமக்கு வரணும். அதுக்காக யோகதசாயாம் சர்வபூதஸ்திதம் மாம், இப்ப யோகதசையில பாக்குறது மட்டும் இல்ல சர்வபூதஸ்திதம் மாம் அசங்குச்சித ஞான ஏக ஆகாரத்தையா, சங்குச்சிதம்னா கான்ட்ராக்டர் சுருங்கினது அசங்குச்சிதம்னா நோ கான்ட்ராக்ஷன். அப்படிப்பட்ட ஆகாரத்தையா மேகத்து மாஸ்தித்தகான்னு சொன்னான். அப்படி ஒரு ஒருதரப்பட்ட அந்த நிலைக்கு வந்தவன் பிராகிருத பேத பரித்தியாகின, பிராகிருதன சரீர சம்பந்தம் அந்த பேதத்தை விட்டுட்டு சுதிடம் யோ பஜதே, அந்த திருடமாக எவன் ஒருத்தன் அதில் இருக்கிறானோ சயோகி யுத்தான காலே அபி. ஏன்னா இது வரைக்கும் சொன்னது இல்லைங்க, யோக தசையில முக்கியமா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோக தசையில இருந்துட்டு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறது, அப்ப ஒரு ஞானம் ஏற்படுறது, எல்லாம் இதே மாதிரி தான் தெரியுது. இப்ப அந்த யோக தசையில விட்டுட்டு விலகி வந்தாலும், பிராக்டிக்கல் வேர்ல்டுக்கு வந்தாலும், யுத்தான காலே அபி யதாததா வர்த்தமான ஸ்வாத்மானம் சர்வபூதானி ச பஷ்யன், அப்பயும் அவளுக்கு அந்த பாவமானது இருந்துருக்கு. பிசிக்கலா பார்க்கச்சேமோ அவளுக்கு அந்த பாவமானது இருந்துருக்கு. மை வர்த்ததே மாமேவ பஷ்யதி, என்னையே பார்த்து என்னில் இருக்கிறான், என்னையே பார்த்து கொண்டிருக்கான் சாதிக்கிறார். ஸ்வாத்மனே சர்வபூதேஷு ச சர்வதா மத் சாமியம் ஏவ பஷ்யதி இத்யர்த்தஹ. என்ன பார்க்கறான் அர்த்தம்னா பரமாத்மாவை போலதான் ஜீவாத்மாவும், அப்ப எல்லா ஜீவாத்மாவும் ஒரே மாதிரி தான் என்ன மாதிரி எப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அப்படி வந்துருச்சுனாலே நம்ம முதல்ல ஆரம்பிச்ச டிஸ்கஷனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸே ஒண்ணுமே இருக்காது, சுப்பீரியாரிட்டி இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் அவர் என்ன மனது வருது. தத்தோபி காஷ்டமாக, காஷ்டா காஷ்டானா எல்லை நிலம், எல்லை நிலம்னு பேரு, அல்டிமேட் ஹைட் சொல்லணும்னா ஹைட், அந்த ஹைட் பகவத் சேஷத்துவத்துக்கு பாகவத சேஷத்துவம் தான் எல்லை நிலம், அதான் பராகாஷ்டா. பகவானுக்கு சேஷனா இருக்கேன், பாகவதாலுக்கு சேஷனா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தேசிகன் லாஜிக்கலா சொல்ற, இப்ப நம்ம ஒருத்தருக்கு பிரியமா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு பிரியமா இருக்கோம்னா இல்ல அவளுக்கு நம்ம பிரியனா இருக்கணும் ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அதான் முக்கியம். நம்ம அவள் நமக்கு பிடிச்சிக்கிறது வேற விஷயம், அவளுக்கு நம்ம பிடிக்கணும்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம அவளுக்கு பிடிச்சதுதான் செய்வோம் இல்லையா. அவளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணுவோம், பிடிக்காத பண்ண மாட்டோம், வில் ட்ரை டு அவாய்ட். அப்ப பகவானோட பிரீத்திய சம்பாதிக்க நினைச்சிட்டு இருக்கவேன், அப்ப பகவானுக்கு யார பிடிக்குமோ அவளை உதாசீனம் பண்ணா வச்சுக்கோ, பண்ண மாட்டானே எப்படி பண்ணுவான், ஐயோ இல்லப்பா அவருக்கு வேண்டிவன். சிம்பிளா எடுத்து போனோம், ஆபீஸ்ல எங்கேயோ போனா கூட ஒரு பாசுக்கு க்ளோஸா இருக்காது நமக்கு அவன மாதிரி மதிப்போம், ஏன் இவன் ஏன் போட்டு கொடுக்குற போறான், ஏதோ நம்ம சிந்தனை ஓடும், எதுக்கு வம்ப இவனுக்கு ஒரு செலவம் போட்டு போன. நமக்கு பாஸ் தான் முக்கியமா இருந்தா கூட அவனுக்கு எங்கேயாவது க்ளோஸா இருக்காதுன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்போம், ஏன்னா அது வந்து ஏதோ லௌகிக பிரயோஜனத்துக்காக. அது மாதிரி இங்க இதுவா பார்க்கச்சு, பகவானுக்கு சேஷனாக காத்திரம் கேட்டா பாகவதாலுக்கும் பகவான அடியார்களுக்கும் தாசபூத்தனா இருக்கிறதா அதனுடைய ஹைட் அப்படின்னு அர்த்தம் லிமிட். அது மாதிரி இப்ப இந்த நாலு நிலையில எது ஹையஸ்ட்னு பார்த்தா ஆத்ம ஔபம்யேன சர்வத்த சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதா. 32வது பத்தியம் இதுவும் கொஞ்சம் மேலோட்டமா அர்த்தம் பார்த்தா மிஸ்லீடிங்கா இருக்கும். என்ன சொல்றாருன்னா சர்வத்திர சுகம்பா எதிவா துக்கம் ஆத்ம ஔபம்யேன பஷ்யதி, அடுத்தவா துக்கத்தையும் தன் துக்கத்தை போல பாவிப்பான், அடுத்தவா சுகத்தையும் தன் சுகத்தை போல பாவிப்பான்னு மேலோட்டமா அர்த்தம். இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்கா தெரியல, அதுல அந்த எந்த இல்ல அந்த புக்ல நீங்க வச்சிருந்தீங்கல்ல மீனிங் இருக்கா, அதுல மீனிங் இருக்கா அதுல இல்ல. ஓகே அதுல என்ன போட்டிருக்கான்னு பாக்கணும், இப்படி எல்லாம் மீனிங் கொடுத்துட்டு போயிட்டா வச்சுக்கோ, அப்சர்வ்டா இருக்கும். இவனோ யோகி ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சாச்சு, இவன் வந்து அடுத்தவா சந்தோஷப்படுற இவனும் முடிச்சுட்டு இருக்கா வச்சுக்கோ, அவா துக்கப்பட இவன் துக்கப்பட்டிருந்தானா அந்த நிலையில தாண்டி வந்தாச்சு. தன் சுக துக்கத்துக்கு சஞ்சலப்படக்கூடாதுன்றப்ப அடுத்தவா சுக துக்கத்துல இவன் வந்து குதிக்கிறது அழகு பண்ணியிருந்தானா, அது பேர் யோகி இல்ல. என்ன தாத்பரியம் கேட்டேன்னா ஆத்மனகாச்ச அந்நேஷாம் ச ஆத்மனாம் அசங்குச்சித ஞானேக்காகாதையா ஔபம்யேன ஸ்வாத்மனிச்ச அந்நேஷு சர்வத்திர வர்த்தமானம் புத்த ஜென்மாதிரூபம் சுகம் தன் மரணாதிரூபம் ச துக்கம் அசம்பந்த சாமியாத்து சமம் யஹ பஷ்யதி. இளமா படிச்சுட்டேன், சிம்பிளா சொல்றதா இருந்தா நமக்கு எண்ணம் எப்பவுமே உண்டு, நமக்கு துக்கம் ஏற்பட்டுருதுன்னா என்ன மாதிரி கஷ்டம் யாரும் பட வேண்டாம். நிறைய பேர் சொல்ற டைலாக் இது, நம்ம நினைச்சிருந்தோம் நமக்கு தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், என்ன மாதிரி கஷ்டம் யாரும் பட வேண்டாம்ன்ட்டு. ஆனா வெளில போய் பார்த்தோம் வச்சுக்கோ, அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பாவம் நமக்கு வரணும்னா என்ன என்ன பெரிய கஷ்டம், எல்லாரும் படுற கஷ்டம் தானே இது, அப்ப எல்லாரும் படுற கஷ்டம் தான் இதுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அப்ப நம்ம பாராட்ட மாட்டோம். ஒரு சுக்கம் மருந்து வச்சுக்கோ, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு வாழ்க்கையில, பெரிய என்ன பெரிய பிரமாதம், எல்லாரும் வாங்கிட்டு இருக்கான் பிஹெச்டி வாங்க என்ன இப்போ, எவ்வளோ பிஹெச்டி வாங்கிட்டு இருக்கான் இப்போ பிஹெச்டி வாங்க என்ன இப்போ அப்படின்ற எண்ணம் வந்துட்டு வச்சுக்கோ, அப்ப நான் மட்டும் வாங்கிட்டேன்னு குஞ்சு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது சாமான்யமான விஷயம்தான், எல்லாருக்கும் நடக்கிறது. இப்போ எனக்கு மட்டும் நடந்தா பெரிய விஷயம் மாதிரி என்னை ட்ரீட் பண்ற எண்ணமானது வராது. அதே மாதிரிதான் அடுத்த வாழ்க்கும். அப்ப சுக்க துக்கங்கள்லாம் சமமா போயிடுச்சுன்னா இதெல்லாம் பிறப்பு எப்படி இருந்தா இதெல்லாம் இருந்தா இருக்கும். ஏன்னா சஞ்சலம் ஏற்படாம இருக்கிறதுக்காக அதான் ஞாபகம் சொல்லலாம் எல்லாமே. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா சஞ்சலம் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் எல்லாமே இல்லையா. நம்ம நமக்கு அந்த எதுவும் ஒண்ணு, எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன உனக்கு மட்டும் கஷ்டம், வெளில போய் பார்த்தாதான் தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு தடவை புத்தர் மாதிரி அதான் அடிக்கடி சொல்றது, கார் எடுத்துட்டு டிரைவர் போட்டு போன் எல்லாம் எடுத்துக்கூடாது. ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு வெறும் அப்படி போன லோகத்தை பார்க்கணும் போயிட்டு. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு தோத்து ஒரு வேலை தோத்துக்கு எவ்வளவு இடம். அப்ப நமக்கு என்ன தோணும்னா இவ்வளவு சௌக்கியமா இருக்கும் நம்ம இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே என்னமா வந்து தோணிட்டு இருக்கோம். டிரைவ் பண்ணிட்டு போகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. அங்கே இங்க வரத்துக்குள்ள பிராசனம் போறது, ஒருத்தரே ஒருத்தரே மதிக்கிறதுல ரெண்டு பேரும் கீழே வேற பாவம். அதனால டிரைவர் போட்டுட்டு முடிஞ்சா கையில ஸ்நாக்ஸ்ல எடுத்துன்னு போயிருந்தா அப்பதான் டென்ஷன் இல்லாம லோகத்தை நம்ம வியூ பண்ண முடியும். அது மாதிரி சொல்றாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அசங்குச்சித ஞான ஆகாரத்தை அடைஞ்சி அதன் மூலமா பார்க்கச்சே எல்லா சுக துக்கங்களும் சமம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா ஒண்ணு கொண்டாட வேண்டிய அவசியம் அதுல கிடையாது. யஹ பஷ்யதி பரபுத்திர ஜென்ம மரணாதி சமம் ஸ்வபுத்திர ஜென்ம மரணாதிகம் யஹ பஷ்யதி இத்யர்த்தஹ. எனக்கு ஒரு ஆத்துல ஜென்ம மரணம் ஏற்பட்டிருக்கா, பக்கத்துல இருந்து இதேதான் ஏற்பட்டு, அடுத்த வாரத்தில் இதே ஏற்பட போறது, இது என்ன பெரிய பிரமாதம்ன்ற ஒரு எண்ணமானது வந்துடும். ச யோகி பரமயோக காஷ்டம் கதவோ மத. அவன் தான் என்ன பண்றான், ஒரு பரமயோக காஷ்டம்னா அந்த ரீலா ஹைட் ஆஃப் யோகாவை அடைந்திருக்கான்னு அர்த்தம். அடுத்த 3 பத்தியங்கள் ரொம்ப, 2 பத்தியம் ரொம்ப சுவாரஸ்யம். அர்ஜுனன் கேட்கறான், இப்போ நீ சொல்றது எல்லாம் புரியறது எனக்கு, புரியாமலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் புரியறது, ஆனா ஃபாலோ பண்ண முடியல இப்போ இல்லையா. அவனே காரணத்தை சொல்றான். ஏன், அதாவது டாக்டர் கிட்ட போய் சில பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றது கஷ்டம், அவளே பாதி விஷயத்தை திருடுவான். என்ன நினைக்கிறேன்னா நேற்றுக்கு அங்கே போயிட்டு வந்தேன், இதனால்தான் இப்படி ஆச்சு, அதுதான் காரணமா இருக்கும்னா டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். இப்போ சும்மா இருக்கல அப்படின்னு நான் பார்க்கட்டா பார்க்கட்டமான்னு. அது மாதிரி இப்போ இவன் சொல்றான் அர்ஜுனோ வாச்ச யோயம் யோகத்வயா புரோக்த சாமியேன மதுசூதன ஏதத்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாது ஸ்திதிம் ஸ்திராம். கேட்கறது நல்லா இருக்கு, ஆனா அந்த சாமியெல்லாம் எனக்கு தெரியல பாடுறேன். ஏன்னா சஞ்சலத்வாது மனசு இருக்கு, அத்தியந்த சஞ்சலமா இருந்துருக்கு. ஸ்திராம் சஞ்சலத்வா சதிம் ஸ்திராம். யஹ அயம் தேவ மனுஷியாதி பேதேன ஜீவேஸ்வர பேதேன ச அத்தியந்த பின்னதையா ஏதாவந்தம் காலம் அனுபூதேஷு சர்வேஷு ஆத்மசு. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன அனுபவம், நமக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொன்னா நம்மளும் சரீரமும் ஒண்ணு, தேவனா இருந்தா தேவன், மனுஷனா இருந்தா மனுஷன், மிருகமா இருந்தா மிருகம். ஏன்னா எந்த ஜென்த்துக்கும் பாருங்க அந்த இது இருக்கும், அபினிவேஷம் இருக்கும், எல்லாம் ஓடுறது. அது தன் ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடாத ஒரு ஜீவனே கிடையாது. ஏன்னா அது அந்த சரீரத்தை தான் நினைச்சுட்டு இருக்கும் இல்லையா, அதான காரணம். எல்லாம் ஓடுறது ஞானிலேருந்து எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால ஏன்னு கேட்டா அது ஏதாவந்தம் காலம் அனுபூதேஷு சர்வேஷு ஆத்மது ஞானிக்கு ஆகாரத்தையா பரஸ்பர சாமியன அகர்ம வசதையாச்ச ஈஸ்வர சாமியன சர்வத்திர சமதர்ஷ ரூபோ யோகா. எப்படிப்பட்ட யோகம் சொன்னா அப்படிப்பட்ட வேதத்தை கல்பிக்கக்கூடிய சரீரத்தை விட்டுட்டு ஞான ஏக ஆகாரத்தையா ஞான மாத்திரமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு, அது மியூச்சுவலி சிமிலர் பிளஸ் ஈஸ்வர சாமியன பகவானுடையும் சிமிலரா இருக்குன்றத யஹ யோகா ஸ்வயா உத்தஹ உணர் சொல்லப்பட்டதோ ஏதஸ்ய யோகஸ்ய ஸ்திராம் ஸ்திதிம். இந்த யோகத்தினுடைய ஒரு ஸ்டெடி ஸ்டேட் இருக்கணும் நவஷ்யாமி, என்னால பார்க்க முடியல. ஏ மனசக சஞ்சலத்வாத்து, மனசக சஞ்சலத்வாத்து சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் சசியாகம் நிகிரகம் மண்ணே வாயோரிவ சுதுஷ்கரம். 34வது பத்தியத்துல சொல்றான், மேல ஆட் பண்றா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, மனசுனாலே சிக்கல் தான், மனசுனாலே அது அப்படிதான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா இது என்ன பண்றதுன்னு கேட்டா பலவத்தா இருக்கு, திடமா இருக்கு, ஸ்டப்பானா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு இல்லையா. பிரமாதி, பிரமாதினா என்னை போட்டு கட்டுப்படுத்துறது. அந்த சஸ்ய அகம் அதனுடைய நிகிரகம், நிகிரகம்னா அதை கண்ட்ரோல் பண்றது. வாயோரிவ சுதுஷ்கரம், வாயோனா காத்து மாதிரி, காத்தை அடைச்சு வைக்க முடியாது இல்லையா, எவ்வளவு அடிச்சு என்ன லாக் பண்ணிச்சாலும் அந்த காத்து இறங்க தான் இறங்குறது. 2 வாரத்துக்கு மட்டும் காத்து அடிக்க வேண்டியதா இருக்கு, நம்ம என்னதான் போட்டு மூடினாலும். அப்படி வாயுவை கட்டுப்படுத்துற மாதிரி துஷ்கரம் சொல்ல சுதுஷ்கரம், துஷ்டம்னா டிஃபிகல்ட், சுதுஷ்டம்னா ரொம்ப டிஃபிகல்ட்னு அர்த்தம். ததாகி அனவரத்த அபியஸ்த விஷயேஷு அபி ஸ்வத ஏவ சஞ்சலம் புருஷேன ஏகத்த ஸ்தாபயிதம் அசக்கியம் மனஹா புருஷம் பலாத் பிரமத்ய திடம் அந்யத்ர சரதி. அனவரத்த அபியஸ்த விஷயேஷு, நல்லா பிராக்டிஸ் பண்ணுறான் ஒரு மாதம், அதுக்கிட்டேயே போகக்கூடாது அப்படின்னு நம்ம திருட்டு திருட்டு காப்பி உதாரணம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. காப்பி சாப்பிட்றத விட்டு ஒரு மாதம் ஆச்சுன்னு சொன்னால் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் கொண்டு வந்து கிட்டக்க குழந்துட்டா வச்சுருக்கோம், அந்த வாசனையை பிடிச்சாச்சுன்னா சரி இப்போ கலந்துட்ட இந்த ஒரு வாட்டி சாப்பிட்றோம் அடுத்த வாட்டி கொடுக்காது. அபியஸ்த விஷயமா இருந்தால் கூட புருஷேன ஏகத்திர ஸ்தாபயிதம் அசக்கியம் மனக புருஷன் பலாத்த பிரமத்திய திடம் அந்நியத்திர சரதி. என்ன பண்ணுறது, வேற இடத்துக்கு ஆட்டிட்டு போகிறது மனசு, உட்கார நினைச்சோம்னா சசிய ஸ்வ அபியஸ்த விஷயேஷு அப்படி சஞ்சல சுவாவசிய மனசா, இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணிச்சிருந்த விஷயத்திலேயே இப்படி இருக்குச்சு, தத் விபரீத தத் விபரீதாக்கார ஆத்மியை ஸ்தாபயித்தும் நிகிரகம் பிரதிகூலகத்தையே. தெரிஞ்ச இடத்துலயே என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை இப்படி வச்சுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எழுந்து காப்பி எக்ஸாம்பிள் விட்டுரும், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கோம், ஏ ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கணும்னு வச்சுருக்கோம் வச்சுருக்கோம், டெய்லி ஒரு சர்க்கம் வாசிக்கணும்னு வச்சுருக்கோம், டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டி இருந்தால் அந்த ஒரு சர்க்கம் வாசிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட சேலஞ்சஸ் அதை வந்து பத்து வாசிச்சோடனே இது இதற்காவது போகிறதா வருதான்னு அதில் உட்கார முடியல. இப்போ டெய்லி இதை அபியாசம் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்ச ஏரியா இதே பண்ண முடியல, நீ சொல்கிற ஆத்மாவாக தெரியாத விஷயமா இருக்குது, நான் அதில் போய் இப்படி நிறுத்துறதுன்னு கேட்குறேன். தெரிஞ்ச விஷயத்துலேயே நிறுத்த முடியாத மனசை தெரியாத விஷயத்தில் நான் எப்படி போய் நிறுத்துறது அப்படின்னு பிரதிகூல கதையே மகாவாசத்திய, பிரதிகூல கதையே மகாவாசத்திய, பிரதிகூலம்னா ஆப்போசிட்டாக போயிடுது விண்டு, மகாவாதசிய சைக்ளோன் வச்சுப்போம், கஜனாதினா இவ கஜனம்னா விசிறி, விசிறியை கொண்டு தடுக்க முடியுமா, ஏதோ ஜென்டில் பீஸாக தான் ஏதோ வராமல் தடுத்துக்கலாம், புயலில் போய் விசிறியை தடுக்க முடியுமா, தடுக்க முடியல. இவ சுதுஷ்கரம் மகம் மண்ணே மனோ நிகிரக உபாயோ வக்தவிய இது அபிப்பிராய. என்ன அப்படி சொன்னான்னு கேட்டேன்னா கேள்வி கேட்ட மாதிரி தெரியல, ஜஸ்ட் ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட ஒப்பீனியன் ஷேர் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கானுன்னு கேட்டா நீ தான் உபாயத்தை சொல்லணும்னு அது தாத்பரியம், நீ இது தான் அதுக்கு உபாயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண சொல்லணும்னு கேட்குறான். அதுக்கு மேலே பகவான் சொல்கிறார் நோ டவுட் அப்படிங்கிறார், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ற, நீ மட்டும் இல்லை நானும் அதான் நினைக்கிறேன், மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஸ்ரீ பகவான் வாச்சா அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம், ஆனால் அபியாசனத்து கௌந்தேய வைராக்கியனுக்கு கிருஷ்யதே அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா. இதே தான் அங்கே, அதே தான் இங்கே, இங்கேயும் தான் அங்கே போயிட்டு இருக்கோம். நீ சொல்றியே நானும் வாஸ்தவம் தான், அவ்வளோ ஈஸி கிடையாதுன்ட்டு யார் அவருக்கு இல்லை நமக்கு, ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரோ எல்லாத்தையும், அதனால் அவர் சொல்கிறார் நீ சொல்கிறது கரெக்டு தான், டிஃபிகல்ட் ஆனால் டிஃபிகல்ட்டு நல்லா பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அபியாசம் வைராக்கியம் ரெண்டு ஒன்று இதை மாற்றி மாற்றி அது இருந்ததுன்னா கட்டுப்படுத்தலான்ற சில சுபாவத்தையா மனோ துர்நிகிரகம் ஏவ இத்தியத்தை நான் சம்சய. ஏன்னா அந்த மெட்டீரியலே அப்படிதான், மனசுன்றது மூமெண்ட்ல இருந்துட்டே இருக்கிறது அதோட இதுவே, அதனால அது கஷ்டம்தான். தத்தாப்பி ஆத்மன குணாக்கரத்த அபியாச ஜனித ஆபிமுக்கியன அட்டையோக பிரதிபிக்கால சொல்லச்சு, யோகி என்ன பண்ணணுமா கோயிக்குள்ள போய் உட்காந்துக்கணும், அதாவது குகை குணம் நான் கூரை விட்டு போயிடணும், அவன் இருக்கிற இடத்துல சித்திரங்கள்லாம் வரைஞ்சிக்கணும், என்ன சித்திரங்கள்னா எந்தெந்த புராணத்தில் என்னென்ன நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் இடத்துல வரைஞ்சி வச்சுக்கணும் அதெல்லாம், ஏன்னா அப்பப்போ எங்கேயாவது மனசு வெளில போச்சு வச்சுருக்கோம், அதை பார்க்கணும், பார்த்தானோ ஐயோ இதெல்லாம் யாரா படுறது வேண்டாம் அப்படின்னு திருப்பியும் ஒரு இது இல்லை. ஆத்மா பற்றி சொல்லிச்சு பகவானுடைய பிக்சர்லாம் போட்டுண்டா, ஓ நம்மளும் இது மாதிரி சீவை கட்டத்துக்கு போகிறோம் அது மாதிரி அந்த பிக்சரத்துல போட்டு வச்சுக்கணும், எவ்வளோ பிளஸ் அங்கே அங்கே போகிறோம், இது அது வந்து மோட்டிவேஷனுக்கு தடுக்கிறதுக்கு, அப்போ இதில் போனால் இதுதான் கதின்றதுக்கு அதில் போட்டிருக்க அது மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுக்கணும் அது இல்லை. ஏன்னா அப்பப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆத்ம குண ஆக்கரத்துவ அபியாச, இந்த ஆத்மாவில் எவ்வளோ கல்யாண குணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அனுபவிக்கலாமே அப்படின்னு ஒன்று. ஆத்ம வெத்திரிக்தேஷு விஷயேஷு அப்பி ஆத்மாவை காட்டில் வேறையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் தோஷாக்காரத்துவ தர்ஷனை, சார் என்ன சரீரம் என்னது பொல்லா அழுக்கும் அழுக்கும் அதான் ஆழ்வார் எழுதி வச்சுருக்காங்க அதில், அழுக்குடம்பும் என்னின்ற நீர்மை இனி யாம் உறாமைன்ற, நான் இருக்க போராட்டத்துக்காக நீ வந்து அவதாரம் பண்ணின்றதுங்க, பட் அதுக்கு மேல புல்லா ஒழுக்கும் அழுக்கும் அழுக்குடம்பும் சொல்லுது, என்ன அழுக்குடம்பு தான் ஆக மொத்தம் அல்டிமேட்டா, அது இதுல போய் என்ன ஒரு தின்ற ஒரு விரக்தியை ஏற்படுத்திக்கிறதுக்காக அதையும் பண்ணிட்டு தோஷாகரத்துல தர்ஷன ஜனித்த வைத்திருஷ்ணியனச்ச கதஞ்சித்து கிருஷ்யதே. அதான் ஒருத்தர் சொன்னார், எல்லாருமே மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா இந்த கார்ல போற மாதிரி போயிட்டு இருந்தோம். அதுவும் அந்த டெர்மினல் இல்னஸ் இருக்க இதுக்கெல்லாம் போனோம். சொல்றது கொஞ்சம் அருவருப்பா இருக்கலாம், ஆனா அந்த வைராக்கியம் வரத்துக்கு போயிட்டு வரணும். அப்படி எனக்கு ஒரு வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு ரொம்ப வேண்டியவர், நான் போய் மாடி நின்ட்டா அவர் டெத் பெட்ல இருக்கார் கேன்சர், நாளைக்கு போறாரு, இன்னைக்கு நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போனா பக்கத்துலயும் இந்த இருக்கும் பார்த்தா அவப்பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து அப்ப என்ன வைராக்கியம் வந்த மாதிரி இருந்தது. படி இறங்கினே எல்லாம் போயிட்டு வச்சிருக்கோம், ஆனாலும் அப்பப்ப போய் பார்த்துட்டு வரணும் போலக்கு. இவ்வளவுதான் இந்த சரீரம், இவ்வளவுதான் போக போறது அப்படின்ற ஒரு பாவம் வந்தது. அப்பப்ப நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக அதை ரிமைண்ட் அதை ஞாபகத்தை இருந்து வச்சுக்கோ, இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருக்காது, கண்டிப்பா குறையும். அதுக்காக இந்த ஸ்லோகத்துக்கு லிங்க் பண்ணலாம் போலக்கு. தோஷாகரத்த தர்ஷ ஜனித்த வைத்திருஷ்ணியன, அந்த விராகத்தினாலையும் கதஞ்சித்து கிரகியதே, எப்படியோ அது என்ன ஆறுது கட்டுப்படுகிறதுன்னு சொன்னார். 36வது பத்தியத்தில் இருக்கலாமா ஒரு பத்தியம், அசம்யத ஆத்மனா யோகோ துஷ்பிராப இதி மே மதிஹி பஷ்யாத்மனாது யததா சக்ய அவாப்தும் உபாயத. 36வது பத்தியம், அசம்யத ஆத்மனா யோக துஷ்பிராப, கண்ட்ரோல் பண்ணப்படாத மனத்தை உடையவனால் யோகமானது துஷ்பிராப, நாட் ஈஸி டு அட்டைன். இதி மே மதிஹி, பகவான் ரொம்ப மெக்னானிமஸ், எனக்கும் ஒப்பீனியன் இருக்குன்னு வரைக்கும் அது கேட்டேன். ஐ ஆல்சோ ஹாவ் சம்திங் டு சே, அப்படிதான் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷண சரணாகதியில் ஆயிடுச்சு, ஆயிட்டு சமுத்திர கரைக்கு போயாச்சு. விபீஷண சரணாதியில் சுபீர சரணாதி ஆச்சு, சமுத்திர கரைக்கு போறா. போனால் விபீஷண ஒரு நாள் வரா, நாலு அறக்கரில் கூட்டுனு அப்படி ஸ்பேஸ்லேயே இருக்கான்னு இறங்கலை. இறங்கின உடனே இங்கே விசாரம் ஆரம்பிச்சிருக்கு. அவன் அங்கேருந்து சரணாகதி அடையணும்னு தூது அனுப்புகிறான். உடனே எல்லாம் விசாரம் பண்ணுறான். முதல்ல தடுக்கிற சுப்ரீவன், சுப்ரீவன் சொல்லலாம் நம்பாத, இவன் ராட்சசனோட தம்பி, இவன் வந்து நீ ஒன்று எல்லாரும் அவாவா என்ன பண்ணுறா, ராமரே சபையை கூட்டுற, சபையை கூட்டின உடனே பெரியவா நம்மளை பேச சொல்கிறான்றதுக்காக நம்ம பேசவே கூடாது. எப்பயுமே அவன் பேச சொன்னான்னா அது ஏதோ இருக்குது, இல்லை இதை நினைக்கிறேன் அப்படி ஏதோ சொல்லுவேன் தவிர, அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறா, அவன் ஒப்பீனியன் சொல்லியிருந்தான். சுப்ரீவன் சொல்கிறான் அதெல்லாம் முடியாது, இட் நாட் அலோவிங் அப்படிங்கிறான். அப்போ எல்லாம் சொல்லி முடித்தோடனே நான் ஒன்று விஷயம் சொல்லலாமான்னு கேட்குறதான் பகவான். மமாபி வர்த்ததே, எனக்கும் ஒரு விஷயம் சொல்லும் போல் வச்சுருந்தாரன். அந்த தேசிகம் சொல்லிச்சு, அஹித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்பாதி விவித சசிவ விஸ்ரம்பன சமய சம்ரம்ப சமுஜம்பித சர்வேஸ்வர பாவா. எல்லாரும் சொல்லி முடிச்சு அந்த கேப் கிடைச்ச உடனே சமய சம்ரம்ப அவகாசம் வந்துதான். அந்த அவகாசத்துல நான் சொன்னாரான், அத பரமாத்த சுத்தியிலும் சோகத்தை எடுக்கிறார். எதிவா ராவண, இது விபீஷன் தான் இல்ல, எதிவா ராவணனே வந்தாலும் அபயம் கொடுத்தே வச்சுக்கோண்டு. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றேன்னா, துஷ்பிராப இத்தினே மதிஹி அப்படிங்க எனக்கு என்ன தோன்றதுன்னா, என்னுடைய வியூல ஐ திங்க் திஸ் இஸ் வாட் இஸ் டு பீ ஸ்டேட்டட் பைங்க. ஆனா வஷ்யாத்மனாவும் எததா, வஷ்யாத்மனா மனசை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்றான்னா சக்யா, அவனுக்கு அவாப்தும் அடைவதற்கு அவனுக்கு சக்கியம். அசம்யதாத்மனா அப்படின்னா அஜித மனசா, மனதை வெல்லாதவன். மகதாபி பலேன யோகா துஷ்பிராபா ஈவ. ராவன் என்ன பண்ணா, அவ்வளவு தபஸ் பண்ணான், நேற்று கூட சொல்லியிருந்தா அவனை பத்தி ஒரு பெரிய புகழ்ச்சியா வந்ததா வாட்ஸ்அப்ல. அவன் அவ்வளவு தபஸ் பண்ணி அவ்வளோ இது ஜெயிச்சு எல்லாம் பண்ணான், ஆனா மனசை ஜெயிக்க முடியல, அவ்வளவு வேஸ்டா போயிடும், பிரயோஜனம் இல்லை. எது பண்ணாலும் மெபி லௌகிகமான அர்த்தங்கள் கிடைக்கும், ஆனா அதுவும் நாசத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். மாதிரி மகதாபி பலேன யோகா துஷ்பிராப ஏக உபாயாதகது, நல்லா புரிஞ்சுக்கணும். யோகா யோகா திருப்பி நம்ம ஆசனா பிராணாயமா யோகா இல்லை, இது இந்த யோகா ஆனது ஆத்ம சாட்சாத்காரம், அதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உபாயத்தகது வஷ்யாத்மனா பூர்வோக்தேன மத ஆராதன ரூபேன, என்ன பண்ணலாம் கேட்டா எனக்கு ஆராதனமாக அந்த வழியில் அந்தர்கத ஞானேன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது உள்ளடங்கிய ஞானத்தை கர்மனா, அந்தர்கத ஞானேன கர்மனா சொன்னா ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தினால் ஜித மனசா. அதுக்காக மனிதன் கர்மா பண்ணுன்றது, இந்த கர்மா அதாவது யூ கான்ட் ஹாவ் அ கேக் அண்ட் ஈட் இட் சொல்ற மாதிரி நான் சரீரத்தையும் வச்சுட்டு இருப்பேன் சும்மாவும் இருப்பேன்றது முடியாத காரியம். சரீரம் இருக்கிற வரைக்கும் எதையோ பண்ணித்தான் ஆகணும், அப்படி பண்றத கர்மயோகத்தையே பண்ணுன்னு சொல்ற, அதான் அவருடைய பாயிண்ட். இங்க நான் கர்மயோகமும் பண்ணாம கைதா இருப்பேன்னா யாராலையும் முடியாது, அந்த ஸ்டேட் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாருக்கும் பிகினிங் பாயிண்டா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் கர்மயோகம் தான். அப்படிப்பட்ட அந்தர்கத ஞானேன கர்மனா ஜித மனசா யதமானேன அயமேவ சமதர்ஷன ரூபா யோகா அவாப்தும் சக்யா. இப்படிப்பட்ட யோகத்தை அவனால் அடைய முடியும். இப்போ அடுத்ததுக்கு பீட்டிக்க மட்டும் பார்த்துடலாம். அர்ஜுன் அடுத்த கேள்வி கேட்க போறான். சரி, நீ சொன்ன மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நடுவில் என்னமோ ஆறுது, ஏதர் ஈ டைஸ் ஆர் டிஸ்ட்ராக்ஷன், ஹி கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட். இந்த கர்மயோகத்தை பண்ண ஆரம்பிச்சவனுக்கு அப்போ விழுந்துடுறான், அதுலேருந்து அவனோட கதி என்ன ஆகுது? ஏன்னா ஞான யோகத்தை ஆரம்பிச்சது விட்டானா அதோ கதின்ட்டு. கர்மயோகத்தை ஆரம்பிச்சு விட்டானா என்ன ஆகும்னா அப்போ அவனுக்கு அதுக்கு சமாதானம் சொல்ல போறார். அத நேகாபிக்ரமநாசோஸ்தின்னு ரெண்டாவது அத்தியாயத்தை சொன்னார். அபிக்ரமநாசோனா சில யாகங்கள் பூர்வ மீமாம்சா பிரகாரம் யாகத்தை பண்ணச்சே அந்த ஹோதாக்கு இல்லை கர்த்தாக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது, யாகத்தை காரணம் எடுத்தக்கூடாது. இந்த நம்பாடுவான் சத்தெல்லாம் கெட்டு வச்சுக்கோ, யாகம் பண்றான் போயிடுறான், பிரம்மராட்சஸெல்லாம் போயிடுவான், இல்லை ஏதோ ஒரு அது மாதிரிலாம் சிதிச்சிடும். ஏன்னா இட்ஸ் அ கிரைம். ஒரு யாகத்தை சில யாகங்களை ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரிலாம் முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு தான் அபிக்ரம நாசக ஆரம்பிச்சது போயிடுன்னு அர்த்தம். பிரத்யவாய பாபமும் உண்டு, அதை ஆரம்பிச்சு நிறுத்தினா பாபம் வந்து சேர்றது. இன்னொன்று பண்ண வரைக்கும் போச்சு, ரெண்டு விஷயம் இருக்கு. பண்ண வரைக்கும் போச்சு, பாபம் கிடையாதுனாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. பண்ண வரைக்கும் போச்சு, பாபம் வந்ததுன்னா. ஆனா யோகத்துக்கு கர்ம யோகத்துக்கு அப்படி இல்லை, எங்க விட்டானோ அங்கேயே ஹி வில் கம் அண்ட் கண்டினியூ. அதான் இங்க அதிக்கிரம நாசவஸ்தி இட்டப்படை கல்படைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி போட்ட வரைக்கும் அப்படி இருந்துட்டு இருக்கும் அந்த எஃபர்ட், அந்த எஃபர்ட் வேஸ்டா போகாது. இத்தியாதவ ஏவ சுதம் யோக மகாத்மியம் யசாவது ஸ்ரோதும் அர்ஜுனா பிச்சபி. அதை இங்க ஞாபகம் வச்சுன்னு கேட்கிறானா, அந்த யோகத்துடைய மகாத்மியத்தை கேட்கிறான். அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா யோக சிரஸ்கத்தையா சி கர்மயோகசிய மகாத்மியம் தத்ர உதிதம் சச்ச யோக மகாத்மியம் ஏவ. அப்படிப்பட்ட ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம், அது ஆத்ம சாட்சா்காரத்தை சிரஸ்தமாக உடைய அந்த கர்மயோகத்துடைய மகாத்மியத்தை அதை இங்கே கேட்க விரும்புகிறான். அதான் அர்ஜுன வாக்கின் ஆரம்பிக்கிறது 37வது பத்தியம். அடுத்த இதில் முடிச்சுடலாம், 6வது அத்தியாயத்தில் அந்த கிளாஸில் கொடுத்துக்கணும். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.